వెంకటాద్రిసమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశసమో దేవో న భూతో న భవిష్యతి. ఫాల్గుణే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేందువాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే పద్మా పద్మసరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన. వేంకడన్ గల్మిం మేల్ వినై ముట్రవుం తాంగల్ తంగట్టు నల్లనవే శైవార్ வேங்கடத்துறைவார்க்கனமா என்னலாம் கடமை அதுசுமந்தார்கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு. வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. ஆதிசேஷனாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியிலே தற்போது 58வது நாமாவளியினுடைய அனுபவம். ஜானுதக்ன சமுத்பூத போத்ரினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஜானுதக்ன சமுத்பூத போத்ரி என்பது. ஜானு தக்ன சமுத்பூத போத்ரி. ஜானு அப்படின்னா முழங்கால் அப்படின்னு அர்த்தம். தக்ன அப்படின்னா வரைக்கும் வரையில். ஜானு தக்ன அப்படின்னா முழங்கால் வரைக்கும் முழங்கால் வரையிலான. சமுத்பூத அப்படின்னா தோன்றிய. போத்ரி அப்படின்றது பன்றி. இந்த நாமாவானது முழங்கால் வரையில் தோன்றிய ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு சொல்றது. ஆனா போத்ரி அப்படின்னு இருக்கிறதுனால, போத்ரி அப்படின்னா பன்றி என்பதாலே இது வராக பெருமாளை சொல்ல வந்த நாமாவளி. ஆனா இது திருவேங்கடமுடையானுக்கும் பொருந்தும். திருவேங்கடமுடையானும் கூட ஆகாசராஜா முதல்ல பெருமாளை சேவிக்கிறச்ச புத்திலேருந்து முழங்கால் வரைக்கும் தான் பெருமாள் சேவை சாதித்தான். ஆகையினால இது அவனுக்கும் கூட பொருந்தும். ஆனால் போத்ரி அப்படின்னுட்டு பன்றி என்று தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இது வராக பெருமாளுடைய பிரத்யேகமான நாமா. வெங்கடேச அஷ்டோத்திர சதநாமாவளின்னு சொல்லிட்டு வராக பெருமாளை பத்தின பிரஸ்தாபம் ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய முறை சில தீர்த்தங்களை பத்தின பிரஸ்தாபம் வந்த போதெல்லாம் அடியேன் சொல்லியிருக்கேன், மலையில வராக பெருமாள் வேற திருவேங்கடமுடையான் வேற கிடையாது. வராக பெருமாளும் திருவேங்கடமுடையானும் ஒரே மூர்த்தி தான். இவளுக்குள்ள மூர்த்தி பேதம் என்பது கிடையாது. தோற்றத்தாலே இவர் ஸ்ரீனிவாசனாகவும் அவர் வராக பெருமாளாகவும் இருந்தாலும் பெருமாள் ஒண்ணுதான், தத்துவம் ஒண்ணுதான். அப்ப திருவேங்கடமுடையானாகிற ஸ்ரீனிவாசன் போய் வராக பெருமாளை சேவிக்கிறது, அவருக்கு முன்னாடி இவருக்கு எல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இவ அவதாரம் பண்ணின கால கிரமத்தை அனுசரித்து அதை உத்தேசித்து யார் முதலிலே தோன்றினார்களோ அவா பெரியவா அப்படின்ற கணக்கில சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமன் பெரிய பெருமாளான ரங்கநாதனை சேவித்து ஆராதனை பண்ணியது போலவும், இதே திருவேங்கடமுடையான் லக்ஷ்மீந்திர சிம்மனை சேவித்தது போலவும், தனக்கு முன்னாலே அவதாரம் பண்ணின பெருமாளை சேவிக்கிறதுன்றது பெருமாளாக இருந்தாலும் அவதார காலத்திலே மரபு வழக்கம் அப்படின்றபடியினாலே வராக பெருமாளை சேவிக்கிறார், அவருக்கு எல்லாம் நடக்கிறது. இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் ஒருத்தர் தான், இவாளுக்குள்ள வித்தியாசம் இல்லைன்றதுனால திருவேங்கடமுடையான் விஷயமான நாமாவளியிலே கூட சில நாமாவளிகள் வராக பெருமாள் விஷயமாக வர்றது. அதனால ஏன் இங்க வராக பெருமாளை பத்தின பிரஸ்தாவம் வந்தது அப்படின்னு விஸ்மயிக்க வேண்டாம், பிரம வேண்டாம். இப்போ இந்த நாமாவளி என்ன சொல்றது, முழங்கால் வரையில் தோன்றிய வராக ரூபியான ஸ்ரீவேங்கடேசனை சரணமடைகிறேன் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க வராக ரூபமா சேவை சாதிக்கிற பெருமாள் கூட ஸ்ரீனிவாசன் தான், திருவேங்கடமுடையான் தான். இத வேற மாதிரி அனுபவித்தோமானா, திருவேங்கடமுடையான் அப்படின்ற நாமத்துக்கோ இல்ல வெங்கடேசன் அப்படின்ற நாமத்துக்கோ என்ன அர்த்தம்? திருவேங்கடம் உடையான், திருவேங்கட மலைக்கு அதிபதி அப்படின்னு அர்த்தம். வேங்கடேசன் அப்படின்னா வேங்கடம் என்கிற மலையினுடைய ஈசன், வேங்கடம் என்கிற மலையை திருமலையை ஆள்பவனான ராஜா, அவனுக்கு வேங்கடஸ்ய ஈசகா வேங்கடேசன் திருநாமம். ஸ்ரீனிவாசன் பிராட்டியை தேடிக்கொண்டு மலைக்கு வந்து வராக பெருமாளிடத்திலே அனுமதி பெற்று அங்கே வசிக்க ஆரம்பித்து பின்னால் பிராட்டியை அடைந்து அந்த மலைக்கு அதிபதியானான். இன்று திருவேங்கடமுடையான் தான் திருமலைக்கு அதிபதியா இருந்து எல்லோரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான், ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்றதெல்லாம் வேற. அவன் வருவதற்கு முன்னாலே கூட அவன் தியக்த்வா வைகுண்டம் உத்தமம் என்று ஸ்ரீவைகுண்டத்தை தியாகம் பண்ணி இறங்குவதற்கு முன்னாலேயே அந்த மலையிலே எழுந்தருள் இருந்தவன் வராக பெருமாள். அப்போ இந்த வேங்கடமுடையான், திருவேங்கடமுடையான், வேங்கடஸ்ய ஈசகா அப்படின்றதெல்லாம் காரண பெயர். திருவேங்கடமலைக்கு அதிபதி எவனோ, திருவேங்கடமலையை ஆளுகின்ற ராஜா அரசன் கோன் எவனோ, அவன் திருவேங்கடமுடையான், அவன் வேங்கடேசன் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்ரீனிவாசனுக்கு முன்னாலேயே திருவேங்கடமுடையானாக வேங்கடத்துக்கு ஈசனாக விளங்கியவன் வராக பெருமாள் என்கிறபடியினாலே வேங்கடேசகா என்கிற சப்தம் அந்த வராக பெருமாளையும், எல்லா வராக பெருமாளையும் இல்ல, குறிப்பா திருவேங்கட மலை மீது சேவை சாதிக்கிற வராக பெருமாளை குறிக்கும். ஆகையினாலே இது திருவேங்கடமுடையான, அதாவது ஸ்ரீனிவாசனை சொல்ல வந்த நாமாவா இருந்தாலும் சரி, வராக பெருமாளை சொல்ல வந்த நாமாவா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்ல அப்படின்றது விஷயம். இதுக்கு முன்னாடி நாமாவாலே சுப்பிரமணியன் குமாரதாரிகா தீர்த்த கரையிலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு இந்த ஸ்வேத வராக கல்பம் முடிகிற வரைக்கும் திருவேங்கடமுடையானை சேவித்துக் கொண்டு ஆராதனம் பண்ணிக்கொண்டு வருகிறான். அந்த வரத்தை திருவேங்கடமுடையான் அவனுக்கு கொடுத்தான்னு பார்த்தோம். குமார ஆகல்ப சேவியாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. பிரம்மத்திய தோஷம் போனோன்னு தபஸ் பண்ணினான், பெருமாள் சேவை சாதித்தார், அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாட சொன்னார், தீர்த்தமாடினான், பிரம்மத்திய தோஷம் போயிடுத்து, இதற்கும் மேல வேற ஏதானும் பலன் வேணும் கேளு தரேன்னு பெருமாள் அவனை சாதித்த போது, அவனிடத்துல சொன்ன போது, உன்னுடைய பாத சேவையை தவிர வேற என்ன வேணும் சுவாமி எனக்கு, அது ஒண்ணு மட்டுமே போரும் அப்படின்னு சொன்னான். அப்ப உன்னுடைய ஆசையானது நிரந்தரமா நடக்கணும் அப்படின்னா, நீ ஆசைப்பட்டபடி இந்த கல்பம் முழுக்க, இந்த கல்பகாலம் முழுக்க இந்த மலையில இந்த தீர்த்த கரையிலேயே இருந்துட்டு என்ன ஆராதனை பண்ணிட்டு என்ன சேவிச்சுண்டுரு அப்படின்னுட்டு பெருமாள் அவனுக்கு வரம் கொடுத்தார். பெருமாள் கொடுத்த வரத்தின்படி ஸ்வேதவராக கல்பம் இப்ப நடந்துட்டு இருக்கிறபடினால தொடர்ந்து சுப்பிரமணியனானவன் அந்த குமாரதாரிகா தீர்த்தத்துல தினம் தீர்த்தமாடிண்டு தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்தபடியே திருவேங்கடமுடையானை கண்ணார அனுபவித்து சேவித்துக் கொண்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கான் திருவேங்கடமுடையானுக்கு. அப்படி இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கானே, அப்படி அவன் ஆராதனம் பண்ணிக்கொண்டு திருவேங்கடமுடையானை சேவித்து வருகிற நாள்ல ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, அது ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி. அது வராக புராணத்திலும் பத்ம புராணத்திலும் வர்ணிக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி. தொண்டமான் சக்கரவர்த்தி அப்படின்னுட்டு ஒரு ராஜா, வசு அப்படின்னுட்டு ஒரு வேடன், இவா ரெண்டு பேரும் முதல்ல போய் பெருமாளை சேவிக்கணும்னு போறா. அப்படி பெருமாளை முதல் முறையா சேவித்த போது பெருமாள் இவாளுக்கு முழங்கால் வரைக்கும் தான் சேவை சாதித்தாரான், அதாவது முழங்காலுக்கு மேலதான் பெருமாள் தெரிகிறார். முழங்கால்ல இருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் சேவையாருது, திருமுக மண்டலம் வரைக்கும் சேவையாருது. முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடியதான பாகங்கள், திருவடி, இதெல்லாம் அவளுக்கு சேவையால. அப்படி அவ சேவித்த போது இந்த ஸ்கந்தன் சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் மூன்று சந்தியா காலங்கள், திராதசந்தியா காலம்னு சொல்லக்கூடிய கர்த்தால, மாத்தியான்னிக காலம்னு சொல்லக்கூடிய நண்பகல், சாயம் சந்தியான்னு சொல்லக்கூடிய சாயங்கால வேலை, இந்த மூணு காலத்திலையும் விசேஷமா இந்த குமாரதாரிகா தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பெருமாளை ஸ்ரீனிவாசன ஆராதனை பண்ணிட்டு வந்தானாம். இதெல்லாம் எப்பவோ யுகாந்தகங்கள்ல நடந்த சம்பவம். அப்படி ஆராதனை பண்ணிட்டு வரச்ச அவன் ஆராதனம் பண்ணின அந்த பெருமாள் எப்படி இருந்தார் அப்படின்னா, முழங்கால் வரைக்கும் மட்டுமே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளாக இருந்தார் அப்படின்றது விஷயம் இங்க. அத புராணமானது தெரிவிக்கிறது. ஸ்கந்தேன ஆராத்யமானம் தம் த்ரி அந்தியம் புருஷோத்தமம் வல்மீக கூட பாதாப்ஜம் ஆஜானு புருஷோத்தமம் அப்படின்றதா வராக புராணமானது தெரிவிக்கிறது. ஸ்கந்தேன ஆராத்யமானம் தம் த்ரி அந்தியம் புருஷோத்தமம், புருஷோத்தமனான ஓங்கி உலகளந்த உத்தமனான எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் மூன்று அந்தி வேளைகள், மூன்று சந்தியா காலங்களிலே ஸ்கந்தனாலே ஆராதிக்கப்பட்டவனாக வல்மீக கூட பாதாப்ஜம், புற்றிலே மறைக்கப்பட்ட திருவடிகளை உடையவனாக ஆஜானு புருஷோத்தமம், முழங்கால் வரைக்கும் சேவை சாதித்தான் இந்த எம்பெருமான் அப்படின்றத அந்த ஸ்லோகம் சொல்லித்து. முழங்கால் வரைக்கும் சேவையாருது அப்படின்னா, முழங்காலுக்கு கீழே இருக்க வேண்டிய பாகங்கள், குறிப்பா நமக்கெல்லாம் ஆதாரமான எம்பெருமானுடைய திருவடிகள் என்னாச்சு அப்படின்னா, வல்மீகம், வல்மீக கூட பாதாப்ஜம், வல்மீகம் அப்படின்னா புற்று, கூடம் அப்படின்னா மறைக்கப்பட்ட, பாதாப்ஜம் அப்படின்னா பாத அப்ஜம் திருவடி தாமரைகள், ஸ்ரீனிவாசனுடைய திருவடி தாமரைகளை புற்றானது மறைத்து விட்டதாம். அப்ப என்ன அர்த்தம்னா, புத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு பெருமாள் திருவடி, அப்படி புத்துக்குள்ள பெருமாள் இருக்கார், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா புத்து கரைஞ்சுட்டே வருது, பெருமாளுடைய தலையில இருந்து முழங்கால் வரைக்கும் சேவையாருது, முழங்காலு கீழே இருக்கக்கூடிய புத்து அப்படியே இருக்கிறது இன்னும் கரையில, அதனால பெருமாளுடைய திருவடி தாமரைகள் புத்தாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆச்சரியமான சேவைய ரொம்ப சந்தோஷத்தோட கூட இந்த சுப்பிரமணியனானவன் ஸ்கந்தனானவன் தினம் சேவித்து அனுபவித்துக் கொண்டு ஆராதனை பண்ணி கொண்டு வந்தான் அப்படின்றதா இந்த வராக புராண ஸ்லோகம் தெரிவிக்கிறது. இப்ப இதுல ஒரு சங்கதி, ஒரு விஷயம் என்னன்னா, கல்பம் முடிகிற வரைக்கும் திருவேங்கடமலையிலே இருந்து கொண்டு என்ன அனுபவிச்சுன்னு பெருமாள் கொடுத்த வரம் இங்கே மெய்ப்பிக்கப்பட்டது, நிரூபிக்கப்படுது. இப்படி பெருமாள் வரம் கொடுத்தாருன்னு சொன்ன புராணம், அதோட ஸ்கந்தனுக்கும் திருவேங்கடமுடையானுக்குமான உறவை இல்ல அவா ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடிச்சுடல. அடுத்த அத்தியாயங்கள் வரைச்ச அன்னைக்கு பெருமாள் வரம் கொடுத்தது நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னுட்டு, பெருமாள் சொன்ன சொல் தவறாதவன், எந்த வரம் கொடுத்தாலும் அது நடக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு விசுவாசம் வர வேண்டும் என்பதற்காக திருவனம் தாழ்வான் திரும்ப இதை சொல்றாருங்க. புராணத்திலையும் வியாச பகவான் அதை அருள் செய்திருக்கிறார். பெருமாள் வரம் கொடுத்தான், அந்த வரத்தின்படி இன்னைக்கும் ஸ்கந்தன் பெருமாள் ஆராதிச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னுட்டு. இப்போ இந்த விஷயம் வராக புராணம் பத்ம புராணம் ரெண்டு புராணங்கள்லயும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அத அடிய நீங்க ரெண்டு புராணங்களையும் அனுசரித்து சுருக்கமா சொல்றேன். இந்த திருவேங்கட மலைக்கு இன்னைக்கு கூட வராக கஷேத்திரம், ஆதி வராக கஷேத்திரம் அப்படின்னு தான் பெயர். இப்ப எந்த ஒரு க்ஷேத்திரமா இருந்தாலும் அந்த க்ஷேத்திரத்துக்கு பலவிதமான திருநாமங்கள் உண்டு. குறிப்பா நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச திவ்ய தேசங்கள்னு எடுத்துக்குவோம், அதுக்கே கூட பல விதமான திருநாமங்கள் உண்டு. இப்ப காஞ்சிபுரம் எடுத்துட்டோமானா என்ன க்ஷேத்திரம் அப்படின்னா, சத்யவிரத க்ஷேத்திரம்னு பெயர் அதற்கு. திருவல்லிக்கேணி அப்படின்னா பிருந்தாரண்ய க்ஷேத்திரம்னு பெயர். திருக்கண்ணபுரம் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம், திருவள்ளூர் வீக்ஷாரண்ய க்ஷேத்திரம். அரண்யம் அப்படின்னா வனம், முதல்ல அந்த வனத்தினுடைய பெயர் குறிப்பிடப்படும். வனம் அப்படின்றது அதுக்குள்ள பல இடங்களை, பல சோலைகளை, தோப்பு துறவுகளை, பல புஷ்கரணிகள்னு சொல்லக்கூடிய தடாகங்களை, பல மக்கள் வசிக்கக்கூடியதான இருப்பிடங்களை, பல பயிர்களை, இதெல்லாம் தன்னகத்தே கொண்டதுதான் ஒரு வனம். அப்பேற்பட்ட வனம் அப்படின்றது பெரிய பகுதி, அதனால முதல்ல அந்த வனத்தை சொல்றதுன்னு உண்டு. அதுக்கப்புறமா அந்த வனத்தை சொல்லிட்டு அதை விட சின்னதான க்ஷேத்திரம் அப்படின்ற பெயரை சொல்றது. பெரிய வனம், அதுக்குள்ள இருக்கக்கூடியது ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயர் ஆதி காலத்துல புராண காலத்துல என்னவென்று வழங்கப்பட்டதோ அதை சொல்லிட்டு, அதன் பிறகு ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருநாமம் எதானோ இருந்தா அந்த திருநாமத்தை கொண்டு பிரசித்தமா வழங்கப்படுறது. இன்னைக்கு பேச்சு வழக்குல அந்த ஊரோட பெயர் எப்படி மாறி போயிடுத்தோ, எப்படி சொன்னா இன்னைக்கு அந்த ஊருக்கு வழி சொல்லுவா, அந்த ஊரை எப்படி சொன்னா தெரியும், எப்படி அந்த ஊரை சொன்னா அடையாளம் கண்டுபிடிப்பா அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நாலு விதமா பேரை சொல்லிட்டு வரும். உதாரணமா திருவள்ளூர் திவதேசம் எடுத்துட்டோமானா, வனம் என்ன வனம்னா வீக்ஷாரண்ய வனம் அப்படின்னு பேரு. வீக்ஷாவனே விஜயகோட்டி விமான மத்தியே அப்படின்னு பெருமாளுடைய தியான ஸ்லோகம். அந்த வனத்துக்கு வீக்ஷாவனம், வனம் அப்படின்னாலும் அரண்யம்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான், காடுன்னு அர்த்தம். வீக்ஷாரண்யம்னு சொல்லக்கூடிய வனம், அதிலே பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம்னு பெயர். புண்ணிய ஆவர்த்த க்ஷேத்திரம், நாம பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்களை பல மடங்காக பெருக்கக்கூடிய க்ஷேத்திரம். ஒருத்தருக்கு சாதம் போட்டோம்னா பல பேருக்கு சாதம் போட்ட பலனை கொடுக்கும். ஒரு கன்னியகாதானம்னு சொல்லக்கூடிய கல்யாணம் பண்ணி வைத்தோமானா நிறைய கல்யாணங்கள் பண்ணி வைத்த புண்ணியமானது கிடைக்கும். அந்த மாதிரி புண்ணியத்தான் ஆவர்த்தி பண்ணக்கூடிய க்ஷேத்திரம் அது, புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம். அப்புறம் பெருமாள் சாலிஹோத்திர மகரிஷியை தேடி வந்து நான் எங்கு படுத்துக் கொள்வது, சயனித்துக் கொள்வதுன்னு கேட்கிறேன். உள்ள போய் படுத்துக்கோங்கன்னா எவ் உள் கிம் குருகம், குருகம் அப்படின்னாக்க இல்லம் அறை தங்குமிடம். கிம் குருகம் எந்த குருகம் அப்படின்னு கேட்டார். எவ் உள் அப்படின்னார். அது ஆழ்வார் அப்படியே கிம் குருகம் அப்படின்னு அவர் கேட்டத புராணம் தெரிவிக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஆழ்வார் அப்படியே எவ் உள் அப்படின்னு அழகா தமிழ்படுத்தினார். கிம் எவ் எந்த, குருகம் உள், எந்த உள் அப்படின்றது எந்த பிளஸ் உள் எவ் உள் அப்படின்னு அறிவித்து அங்க பெருமாள் சயனித்துக் கொண்டான், கிடந்தான், படுத்துக்கொண்டான். அதனால எவ் உள் கிடந்தான்னு பெருமாளுக்கு திருநாமம். இத ஆழ்வார் வர்ணிக்கிறார். அந்த திரு எவ்வுள் அப்படின்றது திரு எவ்வுள் பிளஸ் ஊர் சேர்ந்து திரு எவ்வுளூர் அப்படின்னு வந்து அப்படியே பேச்சு வழக்கில் இன்னைக்கு திருவள்ளூர்னு மாறிடுறது. அந்த ஊர்ல ஏதானோ ஒரு புண்ணிய காரியமோ வைதிக காரியங்களோ ஏதானும் பண்றோம் அப்படின்னா சங்கல்பம் பண்ணிக்கிறச்ச க்ஷேத்திரத்தை சொல்லிதான் சங்கல்பம் பண்ணிக்கணும். இன்னைக்கு திருவள்ளூர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா திருவள்ளூர் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறது இல்ல. கும்பகோணம்னா கும்பகோணம், மயிலாடுதுறை மாயவரம் எல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கிறது இல்ல. என்ன க்ஷேத்திரம் அப்படின்னு புராணத்திலே பிரசித்தமா தெரிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பேரை கொண்டுதான் சங்கல்பம் பண்ணிக்கொள்ள வேணும். அந்த மாதிரி அங்க சங்கல்பம் பண்ணிண்டா புண்ணியாவர்த்த க்ஷேத்திரே அப்படின்னு சொல்லி பண்ணிக்கணும். இது கொஞ்சம் புரியணுன்றதுக்காக உதாரணமா சொன்னது. அந்த மாதிரி திருமலை என்ன க்ஷேத்திரம் அப்படின்னா ஆதிவராக க்ஷேத்திரம். மலைக்கு திருமலைன்னு பெயர், வனம்னு சொல்லக்கூடிய காட்டுக்கு சேஷாச்சல அடவின்னு பெயர். அடவின்னா காடு, சேஷாச்சல அடவின்னு பெயர் திருமலா ஃபாரஸ்டுக்கு, சேஷாச்சலா ஃபாரஸ்டுக்கு. இங்க ஆதி காலத்திலேயே வராக பெருமாள் எழுந்தருளி இருந்தபடினால ஆதி வராக க்ஷேத்திரம்னு பெயர். இன்னைக்கும் திருவேங்கடமலை, திருவேங்கடமலையினுடைய அடிவாரமான திருப்பதி, திருச்சானூர் இங்கெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கிறச்ச, வைதிக காரியங்கள் எல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கிறச்ச ஆதிவராக க்ஷேத்திரேன்னு சொல்லிதான் சங்கல்பம் பண்ணிப்போம். ஆதிவராக க்ஷேத்திரே ஆனந்த நிலைய விமானஸ்தாயாயாம் அப்படின்னு சொல்லிதான் பண்ணிப்போம். ஆதிவராக க்ஷேத்திரத்துல ஆனந்த நிலைய விமானத்தினுடைய நிழலிலே இந்த கைங்கரியத்தை, இந்த கர்மாவை, இந்த காரியத்தை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுகிறது. ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீனிவாச சுவாமி சந்நிதவ். ஆதிவராக க்ஷேத்திரத்திலே ஆனந்த நிலைய விமானத்தினுடைய நிழலிலே அலர்மேல் மங்கையுடன் உறைபவனான திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்திலே இந்த காரியத்தை பண்ணுகிறேன், இந்த கர்மாவை பண்ணுகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கும். அந்த ஆதிவராக க்ஷேத்திரத்துக்கு க்ஷேத்ராதீஷன், க்ஷேத்ர அதீஷன், அந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா இந்த வராக பெருமாள் தான். மலை முழுக்க திருவேங்கடமுடையானுடையது, மலையில எல்லா மகாத்மியமும் திருவேங்கடமுடையானுக்குத்தான் அப்படின்னாலும் இவர் வருவதற்கு முன்னாலேயே அவர் மலையில் இருந்தபடியினால அவர் வந்து இவர் இடத்துல மலையில இருக்கணும்னு இடம் கேட்டு அனுமதி வாங்கிட்டு தான் வரார். பின்னால் அவர் பிராட்டியோட சேர்ந்து இந்த மலைக்கு வந்து அவர் கோவில் கொண்டு எழுந்தருளினப்புறம் கூட இவரிடத்துல ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறார் ரெண்டு பேரும். சுவாமி, எனக்கு முன்னாடி தேவர் இந்த மலைக்கு வந்து எழுந்தருளி இருந்தீர், இது உம்முடைய மலை, நான் மேல இருந்து பாக்குறச்சியே தேவரீர், சுவாமி புஷ்கரணி கரையிலே ஆதிவராக பெருமாளா எழுந்தருளி இருந்தீர், அதனால உம்முடைய க்ஷேத்திரம் இது. கலியுக வரதன் அப்படின்னு பின்னால நான் ரொம்ப பிரசித்தமா எல்லா ஆராதனங்கள் சேவைகள் பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் உற்சவங்கள்லாம் கூட எனக்கேதான் நடக்கும் அப்படின்னாலும் கூட எனக்கும் மூலமான எனக்கும் பெரியவரா இந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதியா எனக்கு முந்தியே இந்த க்ஷேத்திரத்துல எழுந்தருளி இருந்தவரான தேவரீருக்கு எல்லாம் நடந்த அப்புறம்தான் எனக்கு நடக்கணும், அத என்னுடைய மரியாதையா என்னுடைய சம்பாவனையா நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னுட்டு திருவேங்கடமுடையான் வராக பெருமாளிடத்திலே பிரார்த்தித்தான். அவரும் சரி அப்படியே நடக்கிறது, சந்தோஷம், உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணும்னு வராக பெருமாள் ஸ்ரீனிவாசனுக்கு நியமனம் கொடுத்துட்டார். அதன்படி இன்னைக்கும் முதல் ஆராதனம் வராக பெருமாளுக்கு தான். ஆதிவராகன், பூவராகன், வேங்கட வராகன் அப்படின்னு எல்லாம் பெயர் சொல்ற திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணியினுடைய வடகரையில இருக்கக்கூடிய வராக பெருமாளுக்கு தான் முதல் ஆராதனம். ஒரு ஒரு காலமும் அவருக்கு ஆராதனம் ஆயிடுத்து அப்படின்னா அந்த மணி சத்தம் நின்னாவிட்டு அவருக்கு ஆராதனம் தொடங்கும். இங்க மணி நின்றா அங்க மணி ஆரம்பிப்பா. ஒரு ஒரு கால நைவேத்தியத்தின் போதும் முதல்ல தலிக வராக பெருமாளுக்கு தான் போகும். ரெண்டு கொடை போட்டு முன்னாடி மிருதங்கம் நாதஸ்வரம்னு மேலதாளங்கள்லாம் முழங்க, ரெண்டு பக்கம் தீவட்டி புடிச்சுட்டு ரெண்டு பேர் போக, பிராமணா தலையில பெருமாளுக்கு தலிகையை சுமந்துண்டு வராக பெருமாள் சன்னதிக்கு போய் வராக பெருமாள் சன்னதியில தலிக நைவேத்தியம் ஆயிட்டு அந்த தலிகையை வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு புது கூடையில எடுத்துட்டு போவா. புது மூங்கில் கூடையில தலிகையை எடுத்துட்டு போவா. அந்த தலிகை அப்படியே இந்த வராக பெருமாள் சன்னதி அர்ச்சக சுவாமியினுடைய பாகம் அவருக்கு கொடுத்துடுவா. அப்புறம் வெங்கையோட ஏல பண்ணிட்டு போன அந்த ரெண்டு கொடைகள் தீவட்டி இதெல்லாம் எடுத்துட்டு திருவேங்கடமுடையானுடைய சன்னதிக்குள்ள நுழைவா. இவா வந்து அந்த கொடையெல்லாம் வச்சுட்டு அந்த தீவட்டி எல்லாம் வச்சுட்டு வராக பெருமாளுக்கு தலிகை ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாதான் திருவேங்கடமுடையானுக்கு மணி அடிக்கவே ஆரம்பிப்பா. அதுக்கு முன்னால தலிகையெல்லாம் திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு போய் அப்படியே அடிக்க வைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான், தலிகை வந்துடுத்தே சித்தமா ஆராதனம் பண்ண ஆரம்பிச்சு தலிகை அம்சம் பண்ணிவிடலாம் அப்படின்னு அர்ச்சகா பண்ணிட மாட்டா. அங்க வராக பெருமாளுக்கு ஆயிடுத்து அப்படின்னுட்டு வந்து இங்க சொன்னாதான் இவருக்கு மணி அடிக்கவே ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் தான் தலிகம்சை ஆகும். அந்த மாதிரி தினந்தோறும் ஆராதனா முதல்ல அவருக்கு, அப்புறம் இவருக்கு, தலிகம்சம் முதல்ல அவருக்கு அப்புறம் இவருக்கு. வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் கூட முதல்ல வராக பெருமாளுக்கு நடக்கும், அவருக்கு முடிஞ்ச அப்புறம் தான் இவருக்கு ஆரம்பிப்பா. தனுர்மாச ஆராதனம் 30 நாளும் காத்தால முதல்ல வராக பெருமாள் சன்னதியில தனுர்மாச சேவா காலம் ஆகி அங்க சாத்துமறை ஆனா விட்டுதான் திருவேங்கடமுடியானுக்கு ஆகும். ஆனா வராக பெருமாளுடைய தனுர்மாச சாத்துமறைக்கு யாரையும் அலோ பண்ண மாட்டா. அங்க இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமி, பெரிய ஜெயர் சுவாமி, சின்ன ஜெயர் சுவாமி, ரெண்டு ஜெயர் சுவாமிகள் எழுந்துருள்வா. அவ கூட சன்னதி அத்தியாபகா, அதாவது திருவேங்கடமுடையான் சன்னதியிலேயே நிரந்தரமா அருளி செயல் செய்விக்கக்கூடிய சுவாமிகள் ஒரு 4 பேர் 6 பேர் இருப்பா. அவா மட்டும் போவா. போய் முதல்ல வராக பெருமாளுக்கு சிற்றஞ்சிறு காலே வங்கக்கடல் கடைந்த 2 பாசுரங்கள் சேவா காலம் சாத்தமர பண்ணிட்டு அன்னைக்கு என்ன பாசுரமோ அதை 4 பாட்டுன்னு சொல்றான். அன்னன்னைக்கான பாசுரத்தை 4 பாட்டுன்னு சொல்றது. அந்த 4 பாட்டை பாடி பெருமாளுக்கு ஆர்த்தி பண்ணிட்டு அங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப ஜீயர் சுவாமிகள் அந்த கோஷ்டியாரோட திருவேங்கடமுடையான் சன்னதிக்குள்ள எழுந்தருளி அதுக்கப்புறமா தான் இவருக்கு சாத்தமுறையாகும் திருவேங்கடமுடையானுக்கு தனுர்மாசம் கூட. அப்படி தனுர்மாச ஆராதனமும் முதல்ல அவருக்கு அப்புறம் இவருக்கு. அதே மாதிரி மலையில பெருமாளுக்கு விசேஷமா அத்தியனோத்சவம் நடக்கிறது. 24 நாள் மொத்தம் அத்தியனோத்சவம். அதுல ஒரு நாள் தண்ணீரமுது வழி திருத்தும் உற்சவம் அப்படின்னுட்டு ஆகாச கங்கா தீர்த்தத்தை திருமலை நம்பிகள் கொண்டு வரக்கூடிய உற்சவமானது கடைசி நாள் நடக்கும். ஒரு நாள் ஏக தின அத்தியனோத்சவம் அப்படின்னுட்டு வராக பெருமாளுக்கு ஒரு நாள் அத்தியனோத்சவம் நடக்கும். அந்த மாதிரி அத்தியனோத்சவம் பெருமாளை தவிர திருவேங்கடமுடியான தவிர மலையில யாருக்கும் கிடையாது. தனித்தனியா தாயாருக்கு தனியா, நரசிம்மனுக்கு தனியா, வரதனுக்கு தனியா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. திருவேங்கடமுடியான விட்டா அத்தியனோத்சவம் அப்படின்னா ஒரே நாள்ல எல்லா பாசுரங்களையும் சேவித்து முடித்தாலும் ஏகதின அத்தியனோத்சவம் விட்டு அது வராக பெருமாளுக்கு மட்டும்தான். காரணம், அவர் கஷேத்ராதீசன், இவருக்கு முந்தியவர், அவருடைய இடத்துலதான் இவர் இருக்கார் அப்படின்றதுனால. இப்பேற்பட்ட ஆச்சரியமா இந்த திருவேங்கட மலைக்கு அதிபதியா ஆதிவராக கஷேத்திரம்னு தன்னுடைய பெயர்லேயே கஷேத்திரத்தை உடையவரான வராக பெருமாளினுடைய பிரபாவம், அவர் எப்படி ஆவிர் பவித்தார், எப்படி தோன்றினார் அப்படின்றது இந்த நாமாவளியாலே சொல்லப்படுகிறது. முன்ன ஒரு காலத்துல வசு அப்படின்னு ஒரு வேடன், அந்த வேடனும் அவனுடைய மனைவியும் இந்த திருவேங்கட மலையில தினைன்னு சொல்லக்கூடிய தானியம், தினமாவுன்னு சொல்ற மூலியோ, அந்த தானியத்தை பயிரிட்டு தினம் அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கதிர்கள் அப்படி கத்தியால அறுத்து அதுல இருந்து தினைய உதிர்த்து அந்த தினைய நன்னா சுத்தமா உலக்கையை கொண்டு உரல்ல இடிச்சு இதெல்லாம் அந்த வேடனுடைய மனைவியானவ பண்ணி வைப்பா. இந்த வேடனுடைய காரியம் என்ன அப்படின்னா, காட்டுக்கு போய் எங்க வந்து நன்னா கொம்பு தேன், எந்த மரத்துல நன்னா அப்படி தேன் கொழுத்து தொங்குறதுன்னு பார்த்துட்டு நன்னா ஃப்ரெஷ்ஷான தேனை போய் எடுத்துட்டு வர்றது இந்த வசூன்னு சொல்லக்கூடிய வேடனுடைய காரியம். இதுல தினையும் ஏற்கனவே அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாம இப்ப மூட்டை மூட்டையா அரிசி வாங்கி வச்சுக்கிற மாதிரி தினையை ஸ்டோர் பண்ணிட்டு அதுல ஒரு கை ஒரு கை ஒரு கை எடுத்து பண்றது எல்லாம் இல்ல. அன்னன்னைக்கு அந்த பயிரை அறுத்து பெருமாளுக்கு என்ன அம்சம் பண்ண போறாளோ அதை மட்டும் அறுப்பா, அதை உதிர்ப்பா, அதை இடிச்சு பொடி பண்ணுவா. தேன் கூட ஸ்டாக் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குத்திக்கிறது எல்லாம் கிடையாது. காட்டுக்கு போய் அந்த வசூன் சொல்லக்கூடிய வேடன் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தேனை அன்னைக்கு பறிச்சுட்டு வருவான். ஒரு முறை ஒரு தேன் கூட்டிலேருந்து தேன் எடுத்தா எடுத்தனா அடுத்த முறை போக மாட்டாங்க. அத்தனை தூரம் இவா வந்து பெருமாளுக்கு எதை பண்ணாலும் புதியதாகவே பண்ணணும், பழையச பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு அதுல ஒரு உறுதியோட பெருமாளுக்கு இந்த தேனையும் தனமாவையும் சமர்ப்பிச்சுட்டு வந்தா. இவன் போய் தேன் எடுத்து வரத்துக்குள்ள இவா அந்த தெனைய மாவா பண்ணி வச்சிருப்பா. இப்ப அந்த தேனையும் தனமாவையும் கலந்து பெருமாளுக்கு அம்ச பண்ணன்றதுன்றது இவருடைய வழக்கம். இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த வசு தேன் எடுத்துன்னு வந்துட்டு ஆமடியாளன் கொடுப்பார், அவ அந்த தினமாவை கலந்து கொடுத்தான்னா சுவாமி புஷ்கரணி கரையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் சந்நிதி, அப்ப கோவில்லாம் கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி கோபுரம் பிராகாரம் விமானம் ஆனந்த நிலைய விமானம் கண்ணுக்கு தெரியறது அதெல்லாம் கிடையாது, ஆனா அங்க பெருமாள் இருக்கார் அப்படின்னு இந்த வசுவுக்கு தெரியும். எப்படி இருக்காரு அப்படின்னா, ஒரு புத்துக்குள்ள பெருமாள் இருக்கார் அப்படின்னு தெரியும். பரம சீவைஷ்ணவன், பரம திருவேங்கடமுடையானுடைய பக்தன் இந்த வேடன். அதனால போய் சுவாமி புஷ்கரணி கரையிலே போய் சுவாமி புஷ்கரணியிலே ஆச்சாரமா தீர்த்தமாடிட்டு பெருமாள் எடுக்கிற இடத்துக்கு போய் பெருமாளை வந்து பிரார்த்திப்பான். ஏ ஸ்ரீனிவாசா, உனக்குன்னு இன்னைக்கு புதுசா தெனையை இடிச்சு மாவு பண்ணி புதுசா சுத்தமான தேனை கொண்டு தேனும் தனமாவும் கலந்து கொண்டாந்துருக்கேன், அம்சயிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திப்பான். பெருமாள் மனச சந்தோஷப்பட்டு நம்முடைய பக்தன் இத்தனை பிரீத்தியா நமக்காக கஷ்டப்பட்டு பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கானேன்னு ஆசையாத வாங்கி சாப்பிடுவார். அப்படி பெருமாள் வந்து இவனிடத்துல நேரம் வாங்கி சாப்பிடுவார். சாட்ட மிச்சம் இருக்குமோ இல்லையோ, அந்த மிச்சத்தை இவன் இவனுடைய மனைவி இவனுடைய பிள்ளை அவனுக்கு வீரன் அப்படின்னு பெயர், இவன் மூணு பேரும் சாப்பிடுவான். இப்படி பெருமாள் சாட்டு கொடுத்த மீத பிரசாதத்தை சாட்டான்னா அதுக்கப்புறம் வந்து தீர்த்தம் மட்டும்தான் சாப்பிடுவா, வேற எதுவும் சாப்பிட மாட்டான். இப்படி தினமும் பெருமாளுக்கு தினையும் தினமாவும் தேனும் சமர்ப்பிச்சு அதை சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வந்தா. இந்த முறை ஒரு முறை என்னாச்சுன்னா, அந்த மாமிக்கு அந்த வேடனுடைய மனைவிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதனால இவன் என்ன பண்ணினா தினைய பறிச்சு இவனே தினை கதிர்கள் எல்லாம் அறுத்து தினைய உதிர்த்து வச்சுட்டு தினைய இடிச்சு இவனே பொடியும் பண்ணிட்டான். இந்த வேடனே வசுவே தன்னுடைய பிள்ளையான வீரனை கூட்டு, நான் காட்டுல போய் புது தேன் எடுத்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் இந்த தினைய பத்திரமா பாத்துக்கோ, காவல் காத்துக்கோ, ஏதோ பட்சிகளோ மிருகங்களோ வந்து இதை சாப்பிடாதபடி பாத்துக்கோ, பெருமாளுக்கு அம்ச பண்ணணும், நான் போய் தேன் எடுத்துட்டு வரேன்னு காவலுக்கு வச்சுட்டு போனான். பெருமாள் இந்த வசூன்னு சொல்லக்கூடிய வேடனை சோதிக்கிறான். வழக்கமா அப்படி போனா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவான், இங்க தேன் இருக்குன்னு தெரிஞ்சு போவான், தேன் எடுத்துட்டு சுலபமா வந்துடுவான் சீக்கிரம். அன்னைக்கு என்னமோ ரொம்ப தூரம் தேடி அலையறான், தேனே கிடைக்கல. அப்புறம் ரொம்ப தூரம் கழிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு எங்கேயோ தூரத்துக்கு போய் தேன் எடுத்துன்னு வந்துட்டான். அப்பா போய் ரொம்ப நேரம் ஆறுதே இன்னும் வரலையேன்னு இந்த குழந்தை பாவம் பசி தாங்க முடியல. இதால இது என்ன பண்ணிட்டு அப்பா என்னமோ தேன் எடுத்துட்டு வரணும்னு போனார், ஆனா அவர் இன்னும் வரல, என்னன்னு தெரியல, எனக்கோ பசிக்கிறது, உனக்கும் சாப்பிட நாழி ஆயிட்டு, அப்பா இத்தனை நாழி உனக்கு நைவேத்தியம் பண்ணியிருப்பார், ஆனா இன்னைக்கு பண்ணல, என்னன்னு தெரியல, ரெண்டு பேருமே பசியில இருக்கும், சுவாமி நான் இங்க இருந்தபடியே உன்னை நினைச்சுண்டு உனக்கு இது அம்ச பண்றேன், நீ சுவீகரிக்கணும், நீ சாப்பிடணும்னு திருவேங்கடமுடையான பிரார்த்திச்சுண்டு தான் இருந்த இடத்துல இருந்தே அந்த வெறும் தினமாவை மாத்திரம் ஸ்ரீனிவாசனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த குழந்தை பிரசாதமா இது மீதி சாட்டு கொடுத்து சாட்டு வயிறார சாட்டு கொடுத்து இவன் தேன் எடுத்துட்டு வந்து பாக்குறான். அங்க தினமாவை காணும், பார்த்தா இந்த குழந்தை வாயில எல்லாம் மாவு ஒட்டின்னு இருக்கிறது, புரிஞ்சுட்டான் இது இப்ப சாட்டு எடுத்து எடுத்து பெருமாள் கம்சம் பண்றதுக்கு முன்னாடி சாட்டு எடுத்தோன்னு புரிஞ்சுட்டான். உடனே என்ன பண்ணினா அந்த தேன் கூட்டை அப்படி கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு அரிவாள் மாதிரி ஒரு கத்தி எடுத்துட்டு போவான் நான் கையில. அந்த கத்தி எடுப்புல இருந்து உருவி ஒரே வெட்டு வெட்டி அந்த பையனுடைய தலையை அப்படி துண்டாக்கிடணும் அப்படின்னு அத்தனை கோபம் கொடுத்தான். சொந்த பிள்ளையா இருந்தாலும் கூட பெருமாளுக்கு அம்ச பண்றதுக்காக வச்சுட்டு இருந்தத நீ சாட்டு, இன்னைக்கு பெருமாளுக்கு வந்து பண்றதுக்கு வசுவே இல்லாம பண்ணிட்டே, இதுக்கப்புறம் நான் போய் கதிர் அறுத்து இதை பண்ணி அதை பண்ணி பண்ணணும்னா பெருமாள் ஏற்கனவே பசியில் இருக்கார், இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு கொல்லணும்னு விட்டு கழுத்த சீவனும்னு விட்டு கையில கத்தி எடுத்துட்டான். இது நடந்தது ஒரு மரத்தடியில நடக்கிறது இந்த சமாச்சாரம். இப்ப மரத்து மேல இருந்து பெருமாள் என்ன பண்ணினாராம், இவன் அந்த குழந்தைய வீசறதுக்கு கத்திய ஓங்கினா பாருங்கோ, அந்த கத்திய வந்து பெசாம இவன் கையில இருந்து அப்படி புடுங்கிட்டாராம். பெருமாள் புடுங்கிட்டு கத்திய தான் வாங்கிட்டு பெருமாள் இவன் இடத்துல சொல்றார், இவன் நம்முடைய கத்திய வாங்குறது, அதுவும் மரத்துக்கு மேல இருந்து யாரோ வாங்குறாப்புல இருக்குன்னு நிமிந்து பார்த்தா பெருமாள் அப்படியே நடுங்கி போயிட்டான். பெருமாளை என்ன வேடிக்கை, நீ என்ன பண்ற மரத்து மேல, ஏன் கத்திய புடிங்கிண்ட, அவன் தப்பு பண்ணிருக்கான், அவனை சிக்ஷிக்கணும், அவனை தண்டிக்கணும் அப்படின்னா, அப்ப பெருமாள் சாதிக்கிறார், ஹே வேடனே, உன்னுடைய புள்ள உன்ன மாதிரியே என்னிடத்துல ரொம்ப பக்தி உள்ளவன், நீ அவன் என்னமோ சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்க, அவனுடைய பக்தி என்னிடத்துல எவ்வளவு உண்டுன்றது எனக்கு தான் தெரியும், அவன் எனக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாட்டான் அப்படின்னு சொல்றாரு பெருமாள். இவன் இல்ல சுவாமி, நான் தேனே எடுத்துட்டு வரல, தேனாதுல பிசை தேனாதுல சேர்த்து கலக்கல, சுவாமி புஷ்கரணி கரைக்கு வந்து உன்னை கூப்பிடல, உனக்கு நைவேத்தியம் பண்ணல, அவன் எப்படி பண்ணியிருப்பான், அவனை காப்பாத்தணும்னு நீ போய் சொல்லாதேன்னா இவன் பக்தினால. அப்ப பெருமாள் சொல்ற, உனக்கு சுவாமி புஷ்கரணி கரையில ஒரு இடத்துல மட்டும்தான் தெய்வம் உண்டு, ஆனா உன் பிள்ளைக்கு நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன், அதனால இங்கிருந்தபடியே என்ன கூட்ட அவன் நைவேத்தியம் பண்ணிவிட்டான், என்னுடைய பிரசாதமா என்னுடைய அனுமதியோட தான் அதை சாட்டான், அவனை கொல்லாதே அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறான். இதுல ஒரு சூக்ஷ்மம் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, எல்லோருடைய கண்களுக்கும் தெரியும்படியா அர்ச்சா விக்கிரகமாக திருவேங்கடமுடையான் ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே சுவாமி புஷ்கரணி கரையிலே இருக்கிறான், அவனை தான் நாம் எல்லாம் போய் சேவிக்கிறோம், நம்ம கண்ணுக்கு அவன் தான் தெரியறான், அவன் அனுபவிக்கிறோம். அதையே தான் இந்த வசுன்னு சொல்லக்கூடிய வேடனும் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இந்த குழந்தை எத்தனை ஞானம் பாருங்க, அதுக்கு திருவேங்கட மலையிலே காணப்படக்கூடிய ஒரு ஒரு வஸ்துக்களிலும் பெருமாள் அந்தரியாமியாக எங்கும் பறந்திருக்கிறான் அப்படின்னு அந்த குழந்தை உணர்ந்திருந்தபடியினால, அங்க போய் பண்ணாதான் இல்லே, எங்க இருந்து பண்ணாலும் பெருமாள் ஏற்றுக்கொள்வான், தன்னுடைய பக்தியினாலே சீனிவாசனை அழைத்தது, அவனை வந்து வாங்கி சாட்டான், இந்த குழந்தையும் பிரசாதத்தை சாட்டு கொடுத்து. இதுல ரெண்டு பேரும் திருவேங்கடமுடையானுடைய பரம பக்தாதான், இவன் வசதி அவன் மட்டோன்றது இல்ல. ரெண்டு பேரிடத்திலயும் நாம கத்துக்க வேண்டிய பாடம், இந்த குழந்தையிடத்தில இருந்து கத்துக்க வேண்டிய பாடம், மலையிலே பெருமாள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு வேணும். அப்படி இருந்தாலும் விசேஷமா நாம அனுபவிக்கணும், சரணாகதி பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியும்படியான விக்கிரக ரூபத்திலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை போய் சேவிக்கணும், ஆராதிக்கணும், சரணாகதி பண்ணணும்ன்றது அந்த வேடனிடத்தில இருந்து கத்துக்கணும். இது இப்படி நடந்தது, அந்த பையனை கொல்லாதே, அவன் நல்லதுதான் பண்ணான், தப்பு பண்ணலேன்னுட்டு பெருமாள் கத்திய புடுங்கிட்டான். இது ஒரு பக்கம். ஒரு நாள் பாண்டிய தேசம், தமிழ்நாட்டுல பாண்டிய தேசம், இப்ப மதுரை, திருப்புள்ளாணி, நவதிருப்பதி, திருக்குறுங்குடி, ஸ்ரீவல்லிபுத்தூர், திருத்தன்கால், இதெல்லாம் சேர்ந்து பாண்டிய தேசம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த பாண்டிய தேசத்துல இருந்து ரங்கன் அப்படின்னுட்டு ஒரு பையன், சின்ன பையன், இந்த திருவேங்கடமலையை பத்தி கேள்விப்பட்டு அங்க பெருமாள் எங்கும் இருக்கிறார், பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், வைகுண்டத்தில இருந்து இறங்கி வந்து அந்த மலையில இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, எப்படியோ பெருமாளை சேவித்து அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஆசையில இந்த குழந்தை ஆத்த விட்டு கிளம்பி வந்துடுத்து, பாண்டிய தேசத்துல இருந்து கிளம்பி திருமலைக்கு வந்துடுத்து. வந்து அந்த மலையினுடைய அழகில அப்படியே மூழ்கி போய், இந்த மலையை விட்டு எங்கேயும் போவே கூடாது, என் உயிர் இந்த மலையில தான் போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வச்சுட்டு அந்த குழந்தை. ஆனா இந்த மலையில இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கணுமே, பெருமாள் எங்க இருப்பார் அப்படின்னு தேடி அலைஞ்சது. அப்படி தேடி அலைந்த போது இந்த புற்றுல பெருமாள் முழங்கால் வரைக்கும் இருக்கான்னு பாருங்க, அவனுக்கு வைக்கானச ரிஷிகள் எல்லாம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா, ஆராதனை பண்ணி நைவேத்தியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தது இந்த குழந்தை, பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம், என்னுடைய கண்களுக்கும் இந்த பெருமாள் தெரிந்தானே அப்படின்னு சந்தோஷம். இப்போ அந்த வைக்கானச ரிஷிகள் இந்த குழந்தைய பார்த்துட்டு கேட்கறா, யார் பாணி, எங்க இருந்து வந்தேன்னா, நான் பாண்டிய தேசத்துல இருந்து வரேன், எனக்கு ரங்கன்னு பெயர், நான் தமிழ் பேசக்கூடியவன் இந்த குழந்தை சொல்றது. எதனால வந்தேன்னா, இந்த மலையில பெருமாளுக்கு ரொம்ப ஆசையாமே, வைகுண்டத்தில இருந்து இங்க வந்துட்டானாமே, அப்படி பெருமாளே விரும்பக்கூடிய மலை அது எப்படி இருக்கும்னு பாத்துடணும்னு ஆசையா வந்தேன், ஆனா இங்க வந்து பார்த்தப்புறம்தான் தெரியாது பெருமாள் ஏன் வந்தான், அவன் வந்தது வருத்துதான், அப்பேற்பட்ட இடம் தான் இது நிச்சயமா, இந்த பூலோகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியும்படியான வைகுண்டம் இதுன்றத புரிஞ்சுட்டேன், இனிமேல் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், சுவாமிகள்லாம் என்ன ஏதாவது கைங்கரியத்துக்கு பயன்படுத்திக்கோங்க, நான் என்ன கைங்கரியம் பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டது இந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு அவ திருமன் காப்பெல்லாம் கூட சாத்தி, இன்னில இருந்து உன்னுடைய பெயர் ரங்கதாசன், ஒரு பாகவதனானவன், ஒரு சரணாகதனானவன், எம்பெருமானுக்கு அடியவனாக இருக்க வேண்டும், ரங்கன் அப்படின்னு பெருமாளுடைய பெயரை சூட்டி கொண்டிருக்கக்கூடிய நீ அவனுடைய அடிமை என்கிற அர்த்தத்திலே ரங்கதாசன் உன்னுடைய பெயரை தரித்துக் கொள்ள வேணும், இனிமேல் ரங்கதாசன் பெயர் உனக்கு. இந்த மலையில நிறைய புஷ்ப வனங்கள்லாம் உண்டு, ஆனா எங்கெங்கயோ எங்கெங்கயோ தூரக்க இருக்கு, அங்கெல்லாம் மனுஷாலா இருக்கிற எங்களால போய் எடுத்துட்டு வந்து பண்ண முடியல, பெருமாள் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த புத்துக்கு பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புஷ்ப தோட்டம், ஒரு நந்தவனம் அமைத்து அந்த புஷ்பங்களை எல்லாம் நன்னா வளர்த்து அதை மாலை கட்டி சரமா தொடுத்து பெருமாளுக்கு கொடுத்து அந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நீ பிரதி தினமும் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நியமிச்சா அந்த வைகான சார் சக்கா ரிஷிகள். அந்த நியமனத்தின் பெயர்ல இங்க ரங்கதாசன் என்ன பண்ணினார், ஒரு புஷ்ப தோட்டம், ஒரு பூந்தோட்டம் அமைத்து நந்தவனம் அமைத்து அதுல ஆச்சரியமா நல்லா சுகந்தமா வாசனை வீசக்கூடிய மலர்களை எல்லாம் பயிரிட்டு அதை கொண்டு புஷ்ப சரம் கொடுக்கறது, மாலை கொடுக்கறதுன்னு அந்த அர்ச்சகால இடத்துல கொண்டு கொடுத்துருந்தார். அவ வாங்கி சாத்துவா, இப்படி பெருமாள் கைங்கரியம் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. இந்த குழந்தையா வந்தார், இவர் இளைஞனா கூட வரல, குழந்தையா வந்தார் ரங்கன் அப்படின்றவர். அப்படியே காலம் தள்ளி 70 வயசு ஆயிடுத்தவருக்கு, 70 வயசுக்கு மேல ஆயிடுத்து, அது வரைக்கும் மலையிலேயே தான் இருக்கார். கல்யாணம் கார்த்தி ஒன்னும் பண்ணிக்கல, ஊருக்கு போல, உறவுக்காரால போய் பார்க்கல, ஒன்னும் இல்ல, மலையில அப்படியே ஐக்கியமா தங்கிட்டார் திருவேங்கடமுடியானோட, ஒன்றி போயிட்டார். வழக்கமா ஒரு நாள் காத்தால சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தம் ஆடிட்டு அவருடைய நந்தவனத்துக்கு போய் புஷ்பங்களை பறிச்சுண்டு வரணும் அப்படின்னு போற போது, இந்த ரங்கதாசராலே நிர்மாணிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த புஷ்ப தோட்டம் பூந்தோட்டம் இருக்கிறதே, அதுல கூட ஒரு சரஸ் உண்டு, ஒரு குளம் உண்டு, ஒரு பொய்கை. அதுல ஒரு கந்தர்வன் பல கந்தர்வ ஸ்திரீகளோட சேர்ந்து ஜலக்கிரீட்டை தண்ணியில குளிச்சுண்டு விளையாடிண்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தா, அதை வந்து இந்த ரங்கதாசன் 70 வயசுக்கு மேல எடுத்து பார்த்துட்டார். இவர் இந்த கந்தர்வா கிண்ணறர்கள் இவாளுக்கெல்லாம் என்ன வேலைன்னா, தேவர்கள்ல ஒரு விதமான வாய்வா, தேவர்கள்ல ஒரு ஜாத்தின்னு வச்சுக்கலாம், ஒரு குரூப், சர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள். கந்தர்வர்கள்னு சொல்லக்கூடியவாளும் தேவர்கள்ல ஒரு விதம் தான். அவாளும் பாட்டு பாடக்கூடியவா, நல்ல ஆச்சரியமான மதுரமான கணங்கள்லாம் பாடுவா. கிண்ணறர்களும் அப்படிதான், கிம்புருஷர்கள் அப்படின்னு இருக்கா, அவாளும் அப்படிதான். இதுல கந்தர்வர்கள் அசல் தேவர்களை போலவே இருப்பா, கிண்ணறர்கள் அப்படின்றவா கழுத்து வரைக்கும் மனுஷ உடம்பு இருக்கும், தலை குதிரை தலையா இருக்கும். கிம் புருஷர்கள் அப்படின்றவா சாதாரணமா மனுஷால போலவே இருக்கக்கூடியவா, ஆனா இவாள்லாம் தேவஜாத்திய சேர்ந்தவா. ஆனா இந்திரன் சந்திரன் முதலான அக்னி வாயு வருணன் முதலான தேவதைகளுக்கு இருக்கிற மாதிரி விசேஷ சக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவாளுக்கு, அவ்வளவு விசேஷ சக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவளுக்கு சமம்னு சொல்லிட முடியாது. ஆனா தரையில கால்படாம அப்படியே ஆகாசத்துல மிதக்கிறது, எல்லா லோகங்களுக்கும் போறது, அந்த சக்தி எல்லாம் உண்டு. வரம் கேட்டா கொடுக்கறது அந்த மாதிரி பெரிய சக்தி எல்லாம் கிடையாது இவாளுக்கு. இதுகள்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா. அதனால என்ன பண்ணோம்னா, எப்ப பாரு ஏதாவது நதிக்கரைக்கு தீர்த்தங்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க விளையாடிட்டு இந்த ஸ்ரீகளோட சேர்ந்து அப்படி சுத்தின்னு இருக்கும் போல. அந்த மாதிரி அவ வந்து நிறைய அந்த கந்தர்வன் ஸ்ரீகளோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து இவர் மனசுல ஒரு கலக்கம் ஏற்பட்டுடுத்து. என்ன இவ்வளவு அழகா இருக்கானே இந்த கந்தர்வன், கந்தர்வன் தெரியாதவருக்கு, ராஜான்னு நினைச்சுட்டாரு. இந்த ராஜான் இவ்வளவு அழகா இருக்கானே, கிரீடம் எல்லாம் போட்டுருக்கான், இத்தனை நகை ஆபரணங்கள் எல்லாம் விசேஷமா போட்டுருக்கான், பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கான், அவனுக்கு ஜோடியா எத்தனை பெண்கள் பாத்தியா, அவ எவ்வளவு அழகா இருக்கா, இந்த மாதிரி வாழ்க்கைலாம் நாம வாழாமையே போயிடுத்தே, நமக்கு இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, நானும் பெரிய பணக்காரனா பிறந்திருந்தா இந்த ராஜா மாதிரி நிறைய நகையெல்லாம் கூட போட்டுண்டு பாக்குறதுக்கு கம்பீரமா அழகா லட்சணமா இருந்திருப்பேன் போட்டிருக்கு, நானும் இந்த மாதிரி நிறைய பெண்களோட உல்லாசமா இருந்திருக்கலாம் போட்டிருக்கு, ஆனா எனக்கு அதெல்லாம் இல்லாமையே வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு ஒரு சின்ன சபலம் வந்துடுத்து. சாதாரண மனுஷாக்கு இருக்கக்கூடிய சபலமானது வந்துடுத்து அவனுக்கு பாவம். அந்த சபலம் வந்த நேரம் அவனுடைய மனசுல வந்து ஒரு அசுத்தி, ஒரு தூய்மையின்மை வந்துடுத்து. ஏன் அப்படின்னா, குழந்தையா இருக்கிறச்சையே இளைஞனா இளம்பருவம் வருவதற்கு முன்னாலே, இளைஞனா ஆவறதுக்கு முன்னாலேயே மலைக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற வசந்த நோக்கத்தோட வந்த குழந்தை 70 வயசை தாண்டியும் உலக வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாம, தன்னை பத்தி கவலைப்படாம, கல்யாணம் காரத்தையும் எதை பத்தியும் நினைக்காம, பணம் சம்பாதிக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் நினைக்காம, முழுக்க பெருமாளுக்கே கைங்கரியம் பண்றதுன்ற உத்தமமான தபஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த குழந்தை, அதுக்கு திடீர்னு 70 வயசுக்கு மேல இப்படி ஒரு எண்ணம் வந்துடுத்து. வந்த உடனே அப்படி வந்தாலும் ஒரு க்ஷணத்துல நமக்கு வந்த எண்ணம் தப்பு, அதுவும் பெருமாள் கைங்கரியத்துக்குன்னே நம்முடைய வாழ்க்கை அப்படின்னுட்டு நிர்மாணம் பண்ணி தீர்மானம் பண்ணி பெருமாளுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டு, உடன் பிறந்தா பெத்தவா உறவு அவாய்வான் எல்லாரையும் மறந்து லௌகிக வாழ்க்கையை பத்தின சிந்தையே இல்லாம சின்ன வயசுலயே வந்துட்டோமே, நமக்கு போய் அதுவும் இவ்வளவு வயசு கழிச்சு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலாமா, தப்பாச்சு. அதுவும் எப்போ பெருமாள் திருவாராதனத்துக்கு புஷ்பத்தை பறித்து மாலை தொடுக்கணும்னு புஷ்பத்தை கிரகிக்கிறதுக்காக வந்த போது இந்த மாதிரி ஆயிடுத்து. இப்போ நம்ம மனசோ கலங்கெடுத்து அசுத்தம் ஆயிட்டேனா, இப்போ இந்த மனசு கலக்கத்தோட அசுத்தியோட நான் புஷ்பங்களை பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தேன்னா அதை பெருமாள் ஏத்துக்க மாட்டான். ஆண்டாள் என்ன சொல்றா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. பெருமாளுக்கு மலர் தூவி தொழுதுன்னு சொன்னா போறமோ இல்லையோ, தூமலர் தூவி தொழுது, சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பமானது தூய்மையான சுத்தமான புஷ்பமாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, எதை பெருமாளுக்கு சாத்தனமோ அதைதான் சாத்தனும், பெருமாளுக்கு நிஷித்தம் பெருமாளுக்கு கூடாதுன்னு சொன்ன புஷ்பங்களை சாத்தக்கூடாது, இது கூட பெரும்பாலும் தெரியும் நமக்கு. ஆனா அசுத்தமான இடங்களிலே விளையக்கூடிய புஷ்பம், அசுத்தமானவாளால தொடப்பட்ட புஷ்பம், இதையெல்லாம் சாத்தக்கூடாது. அப்படி இல்லாம தூய்மையான இடங்கள்ல விளைந்து பெருமாளுக்கு உகந்த புஷ்பமா இருக்கிறது, தூய்மையானவர்களாலே பறிக்கப்பட்டு தொடுக்கப்பட்டது தூமலர். அதையும் எப்படி பறிக்கணும்னா தூயோமாய் வந்து நாம தூய்மையாக போய் பறிக்க வேணும். இந்த தூய்மை அப்படின்றது அகத்தூய்மை புற தூய்மைன்னு ரெண்டு. புற தூய்மை அப்படின்றது பாஹ்ய சுத்தி, வெளித்தூய்மை, அதாவது சரீர சுத்தி, தீர்த்தம் ஆடுறது, தன்னா சுத்தமா தீர்த்தம் ஆடி மடிவஸ்திரத்தை உடுத்திண்டு அதுக்கப்புறம் போய் புஷ்பத்தை கிரகிக்கிறது அப்படின்னுட்டு. அகத்தூய்மைன்னு சொல்லக்கூடிய ஆந்திர சுத்தின்றது மனசுல தப்பான எண்ணங்கள், அழுக்கு எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாம, உடம்பு எப்படி அழுக்கு இல்லாம தீர்த்தமாடினதுனால இப்ப தூய்மையா இருக்கிறதோ அந்த மாதிரி மனசும் கூட மலம் இல்லாமல் நிர்மலமா அழுக்கு இல்லாம தூய்மையா இருக்கணும். அப்படி உள் தூய்மை வெளித்தூய்மைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு சுத்தியோடய கூட போய் மலர் பறித்து அதை கொண்டு பெருமாளை தொழணும். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு ஆச்சரியமா ஆண்டாள் நாச்சியார் இந்த சாஸ்திரார்த்தத்தை இப்படிதான் பண்ணணும்ன்ற ஆச்சாரத்தை நமக்கு போதிக்கிறா, காட்டி கொடுக்கிறா. இப்ப இவர் தீர்த்தமாடிட்டு சுத்தமா தான் வந்தார், ஆனா இந்த காட்சியை பார்த்து இந்த மாதிரி மனசுல ஒரு சபலம் ஏற்பட்டு தோல்வியோ, அதனால வந்து இவருக்கு அகத்தூய்மை போயிடுத்து, ஆந்திர சுத்தி போயிடுத்து, மனசு கெட்டு போயிடுத்து இப்போ. ஆனா மத்தவாளுக்கும் இந்த ரங்கதாசருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மத்தவா அந்த மாதிரி மனசுல அசுத்தி வந்துடுத்து அப்படின்னா அது உடனே போகாது, அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் இவாளுக்கு மனசுல அசுத்தியானது இருந்துட்டே இருக்கும், அதன் பிறகும் கூட இருக்குமா என்னன்றது அவளுடைய நேச்சரை பொறுத்தது. முதல்ல இப்ப மனசு நம்மளுடைய மனசை கலங்கெடுத்துன்னு அவ உணர மாட்டாது. பொதுவா இருக்கிறவா சாதாரணமான மக்கள் உணர மாட்டா, இல்ல உணர்றதுக்கு நாளாகும், நேரமாகும், ரொம்ப நேரமாகுமோ என்னமோ. ஆனா இவர் மகானானபடியினாலே தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணினவரானபடியினாலே இவருடைய வீக்னஸால இவருடைய கர்மாவினால இவர் ஒரு தப்பு பண்ணினாலும் கூட அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை, அவர் பண்ண கைங்கரியத்தினுடைய மகிமை, பெருமாளிடத்தில் அவர் கொண்ட பக்தியினுடைய மகிமை, ஒரு க்ஷணத்துல நீ பண்ணது தப்புன்னு அவருக்கு உணர்த்தெடுத்து, அதுதான் மகான்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். அப்ப ஏற்பட்ட மகானுக்கே அப்படி ஒரு நிலைமை வந்துடுத்து, அப்ப எல்லாரும் சமம் தான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நமக்கு வந்தா போறதுக்கு நாளையாகும், நேரமாகும், நாளாகும், அவருக்கு உடனே வந்துடுத்து வந்ததை உணர்ந்துட்டாரு கூட. நம்முடைய மனசு இப்ப வந்து கெட்டு போயிடுத்து, நமக்கு சுத்தி போயிடுத்து, தூய்மை போயிடுத்து, இப்ப நாம கொண்டு சமர்ப்பிக்கிற புஷ்பம் பெருமாளுக்கு உகந்தது அல்ல, தகுந்தது அல்ல அப்படின்றத உணர்ந்துட்டார். அவர் உணர்ந்துட்டு என்ன பண்ணினார், திரும்ப சுவாமி புஷ்கரணிக்கு போய் சங்கல்பம் பண்ணிட்டு பெருமாள் கைங்கரியத்துக்காக புஷ்பம் பறிக்க போன இடத்துல நான் இந்த மாதிரி காட்சியை பார்த்திருந்தாலும் அதுல மனசை செலுத்தாம சலனம் இல்லாம நான் பாட்டுக்கு வந்திருக்கணும், ஆனா என்னுடைய அல்ப புத்தியானது எப்படியோ ஒரு மாதிரி தப்பா நினைச்சு எனக்கு அசுத்தி வந்துடுத்து, அதனால அந்த அசுத்தி போறதுக்காக தீர்த்தமாடுறேன்னுட்டு திரும்ப சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி மடிவஸ்திரம் உடுத்திண்டு நெத்திக்கெல்லாம் இட்டுண்டு அதுக்கப்புறமா போய் திரும்ப புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துட்டு சன்னதிக்கு போனார். இவர் வந்தாதான் திருவாராதனை ஆரம்பிக்கணும், பெருமாளுக்கு புஷ்பங்கள் எல்லாம் சாத்தணும்னுட்டு அர்ச்சகா வைகானஸ் அர்ச்சகா காத்துட்டு இருக்க அரிசிகள். இவர் வாழ்றதுக்கு நாழி ஆயிடுத்து. அங்க இருந்த ஒரு பெரிய அர்ச்சக சுவாமி வயசுல பெரியவர் என்ன பண்ணார், இவரை பார்த்து கடிஞ்சுட்டார், கோவிச்சுண்டார், ஏண்டா இவ்வளவு நாழி எடுத்து வரத்துக்கு, இவ்வளவு நாழி கழிச்சு வந்தா எப்ப பெருமாளுக்கு திருவாரதனம் பண்றது, எப்ப தலையம்ச பண்றது, சமயத்துக்கு எல்லாம் நடக்க வேணாமா பெருமாளுக்கு அப்படின்னுட்டு கடிஞ்சுட்டார் இவர. இந்த ரங்கதாசர் முதல்ல கீழே விழுந்து சேவித்து பெருமாளண்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அர்ச்சக சுவாமியண்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு, சுவாமி நான் சாதாரணமா தினமும் போற மாதிரி பறிக்கலான்னு தான் போனேன், ஆனா இந்த மாதிரி நடந்துடுத்து, நானே என்ன மீறி இந்த மாதிரி ஆயிடுத்து, என் மனசுல ஒரு கலக்கம் வந்துடுத்து அப்படின்னு இத சொல்றதுக்கு கூட தயக்கப்பட்டு கூச்சப்பட்டு வெட்கி தலை குனிந்து நின்னார் அவர். அப்படியே வெக்கப்பட்டுண்டே சொன்னார். அப்போ பெருமாள் அந்த புத்திலே விக்கிரக வடிவில் இருக்கக்கூடிய பெருமாள் ரங்கதாசன் இடத்துல நேர பேசுறார், ஓ ரங்கதாசனே ஏன் வெக்கப்படுற, பயப்படாத, நீ என்னால் தான் மோகிக்கப்பட்டாய், அப்படின்னா இந்த மோகத்தை உனக்கு ஏற்படுத்தினவன் நான் தான், அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னுடைய மாயை, என்னுடைய லீலை, அதனால நீ ஒன்னும் வருத்தப்படாத, உனக்கு ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் வச்சேன் அவ்வளவுதான், உன்னுடைய ஐம்புலன்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களை நீ வென்றிருக்கிறாயா, ஜெயிச்சிருக்கியா இல்லையா, உன்னுடைய புலன்களை இந்திரியங்களை நீ கட்டுக்குள்ளே வச்சுருக்கியா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணின. அதுல இருந்து என்ன தெரியறது, நீ உன்னுடைய ஐம்புலன்களை இன்னும் ஜெயிக்கவில்லைன்னு தெரியறது, அதனாலதான் அதை பார்த்து உனக்கு சப்பளம் வந்துடுத்தோ, நம்ம ஏன் இந்த மாதிரி இல்லைன்ற எண்ணமும் வந்துடுத்தோ, அதனால கவலைப்படாத, இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் தான், ஆசைதான், அதனால நீ அடுத்த ஜென்மால அந்த கந்தர்வனை போல ஒரு பெரிய ராஜாவா பிறந்து நிறைய சொத்துக்கு பணம் காசுகளுக்கு அதிபதியா பிறந்து அவனை போலவே நிறைய வைர தங்க நவரத்ன ஆபரணங்களை எல்லாம் தரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான சரீரம் பெற்று நல்ல அழகான பெண்ணை மணந்து எல்லா போகங்களையும் அனுபவித்து அதன் பிறகு வழக்கம் போல நீ கைங்கரியம் பண்ணணும்னு மலைக்கு வந்தோ இல்லையோ அந்த மாதிரி அந்த ஜென்மத்திலையும் கூட எனக்கு கைங்கரியம் பண்ணோன்ற எண்ணம் உனக்கு வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவேன், நீ இந்த மலைக்கு வந்து எனக்கு பிராகாரம் விமானம் ராஜகோபுரத்தோடு கூட விசேஷமா கோவில் எல்லாம் கூட கட்டி அந்த ஜென்மாவினுடைய கடைசியில என்னுடைய திருவடிகளுக்கு வந்து நீ சேருவே, அப்போ உனக்கு மோட்சம் அப்படின்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார். அவர் வரம் கொடுத்தது போல இந்த ரங்கதாசர் 70 வயதை கடந்து 100 வயசு வரைக்கும் பூரண வாழ்வு வாழ்ந்து 100 வயசு வரைக்கும் எந்த நோயினுடையும் இல்லாம நல்லா நடமாடிண்டு புஷ்ப கைங்கரியமே பெருமாளுக்கு பண்ணிட்டு வந்து 100 வயசு பூர்த்தி ஆற சமயத்துல மலையில பரமபதிக்குள்ள போயிட்டார், செத்து போயிட்டார். ஏன்னா பெருமாள் அடுத்த ஜென்மா உண்டுன்னு சொல்லியிருக்கான், அதனால அவர் பரமபதிக்குள்ள போயிட்டார். அவர் அந்த ரங்கதாசன் தான் அடுத்த ஜென்மாவிலே தொண்டமான் சக்கரவர்த்தி அப்படின்ற ராஜாவாக பிறக்கிறான். எந்த வம்சம் அப்படின்னா சந்திர வம்சத்திலே துவீரன் அப்படின்ற மகாராஜாவுக்கும் நந்தினி அப்படின்ற மகாராணிக்கும் குழந்தையா இந்த ரங்கதாசனே அடுத்த ஜென்மாவில தொண்டமான் சக்கரவர்த்தியா பிறக்கிறான். இங்க ஒரு அனுபவம் என்னன்னா, பொதுவா நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கா இல்ல பயப்படுவா, இந்த விஷயத்தை கொண்டே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அப்படியே ஒரு வட்டத்துக்குள்ள அடைத்து குறுக்கி குறுக்கி சம்பிரதாயத்தை அழிச்சுடணும்னு இத்தர மதத்தார்கள்லாம் நினைச்ச காலங்கள்லாம் உண்டு. என்னன்னா ஆழ்வார் பாடல்கள்லாம் பாருங்கள, எல்லா ஆழ்வார்களும் இந்த சம்சாரம் எனக்கு வேணாம், இனி பிறவி யான் வேண்டேன், எனக்கு இந்த சரீரம் வேண்டாம், இந்த ஆசைகள்லாம் வேண்டாம், பிணி பசி மூப்பு துன்பம், எனக்கு மோட்சம் கொடுத்துட்டு உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கோ உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கோன்னு எல்லாரும் மோட்சம் கொடு மோட்சம் கொடுன்னு கேட்கிறா சுவாமி. அப்படின்னா என்ன அர்த்தம், வாழறதுக்கே பிடிக்கல செத்து போயிடணும், கூட்டுக்கோ கூட்டுக்கோ அப்படின்னு கேக்குறா எல்லாரும். அந்த பாட்டை அவ பாடினா அவ ஆசைப்பட்டபடியே பெருமாளன் போய் சேர்ந்துட்டா, நீங்களும் அந்த பாட்டையெல்லாம் பாடி பெருமாளை சேவிச்சிங்களானா நீங்களும் செத்து போயிடுவீங்க. இதெல்லாம் பாசுரங்கள்னு பெயரே தவிர கொள்ளும் பாடல்களை வை அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தமானது ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொண்டு ஒரு மதத்துக்காரா என்ன பண்ணினாலும் தீயிலிட்டனர் அப்படின்னு எழுதியிருக்கா குரு பரம்பரையில. இவை கொள்ளும் பாடல்கள் என்று சொல்லி தீயிலிட்டனர். அதுவே மற்ற தெய்வங்கள் எல்லாம் பாருங்க, இவன் போனா இந்த வரத்தை வாங்கினா அவனுக்கு அது கிடைச்சது இது கிடைச்சதுன்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கைக்கு எது தேவையோ எதெல்லாம் கிடைச்சா சந்தோஷமா ராஜா போல 100 வருஷம் வாழலாமோ அதெல்லாம் கொடுக்க மற்ற தெய்வங்கள்லாம். புராணங்கள்ல இத்தியாசங்கள் எல்லாம் பாருங்க, இந்த சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் என்னென்ன கொடுக்கறதுன்னு. நீங்க சுவாமின்னு ஒன்ன போய் வணங்குறது கும்பிடுறது நீங்க நன்னா இருக்கிறதுக்கா இல்ல செத்து போறதுக்கா அப்படின்னு பாமர மக்களை விஷயம் தெரியாத மக்களை அஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய அறியாத ஜனங்களை மைண்ட் வாஷ் பண்ணி அவள் அப்படியே ஒரு மாதிரி மழுங்க செய்து நம்ம சம்பிரதாயத்தையே அழிக்க பார்த்தா, இப்படிதான் 4000 திவ்ய பிரபந்தமானது இல்லாம போயிடுத்து. அதன் பிறகுதான் ஸ்ரீமன்னாதமுனிகள் பிரயத்தனப்பட்டு நம்மாழ்வாரிடத்திலே உபதேசமா வாங்கிண்டு இரண்டாவது முறையா நம்மாழ்வார் மூலமா நாதமுனிகள் இந்த லோகத்திலே பரப்பின 4000 திவ்ய பிரபந்தம் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. 1020 வரதே இந்த 10 பாசுரங்கள் 11 பாசுரங்களை திருக்குடந்தையில பாடினா அறாவமுதே அடியனுடலம்ன்ற பாசுரத்தை 1020 மீதி பாசுரங்கள்லாம் வேணும் அனுகிரகிக்கணும் அப்படின்னு தம்மாழ்வார் இடத்துல ஸ்ரீமன்நாதமுனிகள் பிரார்த்தித்த போது யோகதசையிலே நம்மாழ்வார் வந்து நாதமுனிகளுக்கு என்னுடைய திருவாய்மொழி மட்டுமல்லாமல் இன்னும் நான் 3 பிரபந்தம் அருளி செய்திருக்கிறேன், என்னுடைய 4 பிரபந்தங்களையும் உனக்கு உபதேசம் பண்றேன், அதுபோல மொத்தம் 12 ஆழ்வார்களாலே உபதேசம் பண்ணப்பட்டதான 4000 பாசுரங்களையும் கூட உனக்கு உபதேசம் பண்ணுகிறேன்னு ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் உபதேசம் பண்ணினதான பாசுரங்கள் தான் இன்னைக்கு நடமாடுறது. நிறைய பாசுரங்கள் இருக்கே, 4000 பாசுரங்கள் இருக்கு. நாம எல்லாம் பெருமாளை பத்தி அனுபவிக்கிறச்ச இல்ல பேசுறச்ச கான்வர்சேஷன்ல திடீர்னு ஒரு பாசுரம் சொல்லிடுவோம், ஆனா அது எந்த பிரபந்தம் எந்த ஆழ்வார்னு நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது. எல்லா சமயத்திலும் ஞாபகம் இருக்கும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல ஞாபகம் இருக்கும், சில நேரங்கள்ல மறந்து போயிடும். வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமி சாதிப்பறம் தமாஷா, திடீர்னு எந்த ஆழ்வார் பாசுரம் அப்படின்னு ஞாபகம் வரலன்னு வச்சுக்கோ, ஆழ்வார் பாசுரம் சொல்லிடு, தப்பே கிடையாது, தப்பா சொன்னதா ஆகாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஆழ்வார்கள் அப்படின்னு இவா 10 பேர் 12 பேர்னு இருந்தாலும் கூட ஆழ்வார் அப்படின்னா நம்மாழ்வாரத்தான் குடிக்கும்னு சொல்றமோ இல்லையோ, அந்த நம்மாழ்வார் வாயால சொல்லப்பட்டு அதை ஸ்ரீமன் நாதமுனிகள் ஓலையிலே எழுதி கொண்டு அதை இந்த லோகத்திலே பரப்பினர், அதுதான் இன்னைக்கு நடமாடி இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம். அதனால 12 ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களா இருந்தாலும் கூட அதை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய சடகோபன் நம்மாழ்வார் மொழிந்தபடினாலே அது எல்லாமே ஆழ்வார் பாசுரம் தான் அப்படின்றது ஒரு விதத்துல சரி. அதனால திடீர்னு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறச்ச இல்ல பேசுறச்ச எந்த பாசுரம் எந்த ஆழ்வாரோடதுன்னு ஞாபகம் இல்லைன்னா ஆழ்வார் பாசுரம்னு சொல்லிடு அப்படின்னு தமாஷா சுவாமி சாதிப்பிடறான். அது நிதர்சனமும் கூட. அந்த மாதிரி நீ எனக்கு கைங்கரியம் எல்லாம் கூட பண்ணி மோட்சம் அடைவே அப்படின்னு சொன்னார். இது எதுக்காக சொன்ன அப்படின்னா, வேற்று மதத்துக்காரா எந்த மதம்னு அடியன் பேர் சொல்லல, ஆறாயிரப்படி குரு பரம்பரையில பார்த்தா தெரியும். எப்படி சம்பிரதாயத்தை வா அழித்தா, திவ்ய பிரபந்தத்தை வா முடக்கினா, இல்லாம பண்ணிட்டா அப்படின்னா இப்படி சொல்லி பயமுறுத்தி தான் பண்ணிட்டா. ஆனா நிஜத்துல நம்ம பெருமாள் எவ்வளவு அழகான பெருமாள் பாருங்க, வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம், உனக்கு அனுபவிக்கிறது, உனக்கு கைங்கரியம் பண்றது, உன்னை அனுபவிக்கிறது, உன்னிடத்துல சரணாகதி பண்றதுன்னு அதுக்காகவே என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும்னு குழந்தையா இருக்கிறச்சே வந்து கொடுத்த அந்த ரங்கன்ற குழந்தை மலைக்கு. அப்படி வந்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டாலும் கூட, குழந்தை பருவத்தில இருந்தே உலக வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத பருவத்தில இருந்தே என்னுடைய கைங்கரியத்துக்குன்னு உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிச்சுட்ட, இருந்தாலும் கூட நீ ஆசைப்பட்டுட்டேன்ற காரணத்தினால இந்த 70 வயசுல நீ இதெல்லாம் அனுபவின்னு பெருமாள் அல்பத்தனமா ஒரு வரம் கொடுக்கல. இந்த வாழ்க்கை கைங்கரிய வாழ்க்கையாவே நல்லபடியா முடியட்டும், கௌரவமா செத்துப்போ, 100 வருஷங்கள் நிறைவான வாழ்வை வாழ்ந்து கைங்கரியம் பண்ணி செத்துப்போ, அடுத்த பிறவிலே நீ ஆசைப்பட்டபடி நிறைய பணம் காசோட பெரிய சக்கரவர்த்தியா ராஜாவா ராஜ்யம் பண்ணி நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குழந்தைகள் எல்லாம் கூட பெத்துண்டு, அந்த பிறவிலையும் உன்னுடைய உயிர் மூச்சான கைங்கரியத்தை எனக்கு பண்ணுன்னு சொல்லி அதையும் வாங்கிக்கிறான் பெருமாள். அதனால யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பெருமாளுக்கு தெரியும். இப்ப மோட்சம் பிரார்த்திக்கிறோமே பெருமாள் இடத்துல பரநியாசம்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணிக்கிறோமே, அப்ப கூட என்னன்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம், ஏதத் தேகாவசானேமாம் தத்பாதம் பிராபயஸ்வயம், என்னுடைய சரீரத்திலே இருந்து நான் எந்த சரீரத்திலே இருந்து உன்னிடத்துல சரணாகதி பண்றேனோ பரநியாசம் பண்ணிக்கிறேனோ அந்த சரீரத்திலே இருந்து என்னுடைய ஆத்மா எந்த சமயத்திலே பிரிகிறதோ அந்த க்ஷணத்தில் உன் திருவடியில சேர்த்துக் கொள்ளுதான் பிரார்த்திக்கிறோம். பெருமாளும் அப்படியே ஆட்டோன்றான். அப்படி இல்ல சரணாகதி ஆயிடுத்துனா உடனே விஷயம் போயிடுவான்னா நம்ம எல்லாம் எப்பயோ போயிருக்கணுமே, அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. ராமானுஜர் காலத்துல ஸ்ரீரங்கத்துல ஒரு பாட்டி, வயசான பாட்டி இருந்தாலும், ராமானுஜர் கார்த்தால தினமும் அவர் மடத்துல இருந்து வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடத்துக்கு தீர்த்தம் ஆடுறதுக்காக எழுந்துருள்வாராம் பிம்மால. இந்த பாட்டி சரியா சுவாமி வர சமயம் பார்த்து, ரங்கா என்னால முடியலையே, ஐஷம் போயிடேன் ஐஷம் போயிடேன் அப்படின்னு கத்துவாளாம் ஒண்ணு. இத சுவாமி ஏதோ வயசா எடுத்து குளிர் தாங்கலையோ உடம்பு முடியலையோ என்னமோ தெரியல, பாவம் வயசான பாட்டி முடியலன்னு கஷ்டப்படுறா, நாம என்ன பண்ண முடியும் பேசாம போயிட்டு வரோம். தொடர்ந்து அவர் காதல உழவே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுத்து அவருக்கு. ஒரு நாள் இந்த பாட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணாரா சுவாமி, நேரம் அந்த பாட்டி ஆத்துக்குள்ள போய் நுழைஞ்சு, பாட்டி தினம்னா வரச்ச போறச்செல்லாம் காதல உழருது, நான் தீர்த்தமாடுறதுக்கு போறச்சியும் இந்த வார்த்தையை சொல்றேன், வரச்சியும் இந்த வார்த்தையை சொல்றேன், ரங்காய நைஷம் போயிடு முடியலன்னு, பாவம் நீ ஏன் இவ்வளவு கஷ்டத்தோட இந்த சரீரத்துல இருக்க, நான் வந்து உனக்கு ஆர்த்த பிரபத்தின்னு சொல்லி இப்பவே பெருமாள் உன்னை ஐஷம் போயிடணும்னு சொல்லி சரணாகதி பண்ணி வைக்கிறேன், அது எதுக்குன்னா உன்னை கஷ்டப்படுத்தாம நீ இந்த மாதிரி துடிக்கிறத என்னால காதல கேட்டு பேசாம ஒரு சாமியாரா என்னால பாத்துட்டு இருக்க முடியல, நீ கஷ்டம் இல்லாம நல்லபடியா அதுவும் மோட்சத்துக்கு போகணும்னு அந்த வசந்த காரியத்தை நான் பண்றேன், ரங்கநாதன் இப்பயே உன் ஐஷம் போய் சரணாகதி பண்ணி வைக்கிறேன், நீ இப்பவே பரம்பிச்சிருவே பரவாயில்லையா வரையா என்னோட கூட்டாரன் சுவாமி. ஐயோயோ ஐயோ நான் வரல நான் வரல என்ன விட்டுருங்க அப்படின்னு தான் பாட்டி. அதனால தமாஷா இதை சொல்லுவா, சில பேர் அப்படி வந்து போனோம் போனோம்னு வெறும வாயால சொல்லுவா, ஆனா போறதுக்கு சித்தமா இருக்க மாட்டா, யாரா இருந்தாலும் சரணாகத்தி ஆன சமயத்துல சரணாகத்தி நான் ஏத்துண்டேன், ஆச்சாரியன் என்ன பண்றார், இந்த சேவிச்சிருந்து இருக்கிற என்னுடைய சிஷியனை என்னுடைய சிஷிய பிராட்டியை முன்னிட்டு உன் திருவடியில சமர்ப்பிக்கிறேன், இவனை இவனுடைய ஜீவனத்தை இவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறேன், இவனுடைய சரீர முடிவுல இவனுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பெருமாளும் அப்படியே ஆறுதுன்னு இந்த பரநியாசத்தை இந்த சரணாகத்தை ஏத்துக்கிறான், ஏத்துண்டு புன்முறுவல் பூக்கிறான் பெருமாள். அப்ப பெருமாள் நம்மளை ஏத்துண்டா பரநியாசம் பழிச்சு போயிடுத்துன்னு அர்த்தம், நமக்கு சரீர முடிவுல மோட்சம் கிடைக்க போறது. அப்படி இல்லாம பரநியாசம் பண்றது மட்டும்தான் உன் காரியம், எப்ப ஐஷம் போனும் எனக்கு தெரியும், இப்பயே வந்தானோ அப்படின்னு பெருமாள் இறங்கினானானா ஒருத்தர் பரநியாசம் பண்ணி போமா? அதனால பெருமாள் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படியே பெரிய சுவாமியார் ஆட்டமா ஒரு பெரிய துறவி ஆட்டமா இந்த க்ஷணத்திலேயே என்னட்ட வந்துருங்கோன்னு யாரையும் கூப்பிடுறது இல்ல பெருமாள். அவாவா அவாவாளுடைய வாழ்க்கையை நியாயமான முறையிலே தார்மீகமா தர்மத்தின் வழியிலே வாழுங்கோ, அறம்னு சொல்லக்கூடிய தர்மம் என்ன, பொருள்னு சொல்லக்கூடிய செல்வம் என்ன, காமம்னு சொல்லக்கூடிய ஆசாபாசங்கள் என்ன, இதெல்லாம் கூட சாஸ்திரத்துக்கு உட்பட்ட வழியிலே நல்ல விதத்திலே அனுபவியுங்கள். அறத்தின் மூலமாக வரக்கூடிய பொருள் அதை அனுபவிக்கலாம், தப்பில்லை. அற வழியிலே சம்பாதித்த பொருளை கொண்டு காமங்களை தீர்த்து கொள்ளலாம். ஆசையை, ஒரு நல்ல துணிமணி வாங்கி உடுத்திக்கணும், ஒரு நல்ல நகநட்டு வாங்கி போட்டுக்கணும், இப்ப பெருசா நன்னா சொகுசா ஒரு ஆ வாங்கிக்கணும், அதெல்லாம் வந்து நல்ல வழியில சம்பாதித்த பணத்தை கொண்டு, அற வழியிலே நின்று சம்பாதித்த பொருளை கொண்டு உன்னுடைய காமம்னு சொல்லக்கூடிய ஆசைகள் எல்லாம் தீர்த்துக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. சாஸ்திரத்துக்கு உட்பட்டு எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அது. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா மோட்சத்துக்கு வான்னு தான் பெருமாள் சொல்றான். அதனால வேற மதத்துக்காரா சொன்ன மாதிரி பெருமாள் சரணாகதி பண்ணா உடனே ஆயுஷம் போயிடுவான் அப்படின்னு பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் அவளுக்கு புரிய வைத்து, ஆழ்வார்கள் வெறும் மோட்சம் கொடுன்னு மாத்திரம் கேட்கல, அந்த பாடல்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி இவ உங்களை ஏமாத்துட்டா. இத பாருங்க, இந்த பத்து பாசுரத்தை சொன்னா குழந்தை பிறக்கும்னு சொல்றிருக்கு, இந்த பத்து பாசுரத்தை சொன்னா கல்யாணம் ஆகும்னு சொல்றிருக்கு, இந்த பத்து பாசுரத்தை சொல்றவனுக்கு நல்ல கல்வி செல்வம் கிடைக்கும் சொல்றிருக்கு, இந்த பத்து பாசுரத்தை சொல்றவன் பெரிய செல்வந்தனா பெரிய பணக்காரன் ஆவான் சொல்றிருக்கு. இந்த மாதிரி நீங்க ஆசைப்படக்கூடிய லௌகிக பலன்கள் எல்லாம் கூட உண்டு. பெருமாள் வெறுமை மோட்சம் தரேன்னு சொல்லி ஒருத்தன் போய் சரணாகதி பண்ணான்னா உடனே அவனை சாகடிச்சு அழிச்சும் போயிட மாட்டான். இந்த வாழ்க்கையில அவனை நன்னா வாழ வைத்து பூரண வாழ்வு வாழ்ந்த பிறகுதான் அவனுடைய திருவடிகளை சேர்த்துக் கொள்வான். அதனால இந்த பாசுரங்களை எல்லாம் பாருங்க. ஒண்ணு, ஸ்ரீமத்நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாம் திவ்ய பிரபந்தத்த லோகத்திலே மறுபடியும் இப்ப கம்பீரமா நடப்போட்டு இருக்கிற மாதிரி நடமாட பண்ணினான். அதுக்கு இது உதாரணம். சாட்சாத் சர்வலோகத்துக்கும் அதிபதியா சரண்யனா இருக்கக்கூடிய திருவேங்கடமுடியானே என்ன பண்ணிருக்கான், இந்த வேடன் விஷயத்திலே, இந்த ரங்கதாசர் விஷயத்திலே, நீ அடுத்த பிறவில ராஜாவா இருந்து எல்லா இன்பங்களையும் அனுபவித்து அப்படியே அந்த வாழ்க்கை அப்படியே வந்து பணம் பொருள் இன்பம் அப்படின்னு க்ஷீணிச்சு போயிடாது. வயசானதுக்கு அப்புறமா எனக்கு வந்து நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி காலத்துக்கும் பேர் சொல்ற மாதிரி கோபுரம் பிராகாரம் விமானம் இதோட கூட எனக்கு கோவில் எல்லாம் கட்ட போறேன்னு லௌகீக வாழ்க்கை சமயம் வரும்போது தன்னுடைய திருவடி கைங்கரியம் அந்த பிறவியில மோட்சம் இத்தனையும் தரேன்னு இருக்கான் பெருமாள். இதெல்லாம் நமக்கு பாடம். சரணாகதி பண்ணா உடனே போயிடுவோன்றது இல்லை அப்படின்றதுக்கு. இதே மாதிரி அந்த ரங்கதாசன் அடுத்த ஜென்மாவில சந்திரவம்சத்திலே சுவீரன் அப்படின்ற மகாராஜாவுக்கும் நந்தினின்ற ராணிக்கும் தொண்டமான் அப்படின்ற பெயர்ல ஒரு சக்கரவர்த்தியா பிறந்து வயசு வந்த உடனே பெரிய ராஜாவானான். இந்த தொண்டமானுக்கு 5 வயசுல இருந்து ஆரம்பித்து நல்ல விஷ்ணு பக்தி தானாவே வந்துடுத்து. ஏன்னா பூர்வ ஜென்ம வாசனை, நல்ல விஷ்ணு பக்தனாவே தான் இருந்துன்றதுதான். மலைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே விஷ்ணு பக்தி இருந்ததுனாலதான் மலைக்கு வந்தான். திடீர்னு சபனத்தினால இப்படி ஒன்னு ஆயிடுத்து. ஆனாலும் காலத்துக்கும் பெயர் சொல்வது போல அவனை கொண்டு கோவில் கோபுரம் எல்லாம் கட்டிக்கணும்னு பெருமாள் அவனுடைய பக்தியை லோகத்துக்கு காட்ட வேணும் என்பதற்காக இந்த ஒரு லீலையை பண்ணினான் அப்படின்னு இதை புரிந்து கொள்ள வேணும். ஏன் இவ்வளவு பண்ணி அடுத்த ஜென்மத்துல இவனுக்கு பணம் செல்வம் குழந்தை குட்டி சந்தோஷம் இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் மோட்சம் கொடுக்கணுமா? இத்தனை வருஷமா 70 வயசு வரைக்கும் அந்த குழந்தை கைங்கரி பண்ணிட்டு இருக்கு, உடனே மோட்சம் கொடுக்க கூடாதா அப்படின்னா? அப்படி கொடுத்திருந்தா ஒரு பக்தன் வந்தான் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணா அவன் மலையில செத்து போயிட்டான் பரம்பு வச்சுட்டான் அப்படின்னு சிம்பிளா முடிஞ்சு போயிடும். ஆனால் உலகத்தை ஆண்ட ராஜாவாக இன்னைக்கு நாம எல்லாம் சேவித்து இருக்கக்கூடிய கோபுரங்கள் பிராகாரங்கள் விமானம் இப்பேற்பட்ட பிராகாரம் இப்படி ஆச்சரியமான கோவில் இத்தனை மண்டபங்கள் இதெல்லாம் பண்ணினவன் இந்த ராஜான்னு இன்னைக்கும் தொண்டமான் சக்கரவர்த்தி கட்டின கோவில்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ? அப்படி அவனுடைய பக்தியை எத்தனை தூரம் அவன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய உன்னதமான அவனுடைய அந்த ஈடுபாட்டை காட்டணுன்றதுக்காக பெருமாள் இப்படி ஒரு சபலத்தை வரவைத்தான். அதனாலதான் பெருமாள் என்ன சொல்றான் இவர் இடத்துல, இவர் வருத்தப்பட்ட போது, நீ என்னாலே மோகிக்கப்பட்டாய், என்னுடைய லீலை தான் அது, நான் தான் அந்த மோகத்துக்குள்ள ஒன்று உட்படுத்தினேன், கவலைப்படாத அதுக்கு வருத்தப்படாத அப்படின்னு சொல்றான். தகுந்த வயசு வரும்போது நல்ல விஷ்ணு பக்தனாகவும் நல்ல குணங்களை உடையவனாகவும் இருக்கக்கூடிய இந்த தொண்டமானுக்கு கல்யாணம் ஆறுது. பாண்டிய தேச ராஜாவினுடைய புதல்வியை கல்யாணம் பண்ணிக்கிறான். எந்த பாண்டிய தேசத்திலேருந்து சாப்பிடறதுக்கு ஆதாரம் கூட இல்லாம பெருமாள் கைங்கரியம் தான் வேணும்னு வெறுங்கைய வீசிண்டு மலைக்கு வந்தானோ அந்த பாண்டிய தேசத்து ராஜாவினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அடுத்த ஜென்மத்துல பெருமாள் எப்படி வைக்கிறான் பாருங்க தன்னுடைய பக்தனை. ஒண்ணுமே இல்லாதவனை கூட சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். 8 2 அறியாத எம்மை இவை அறிவித்து எட்ட பொண்ணாத இடம் தரும் எங்களம் மாதவனார். 8 2 10 பத்துன்னு சொல்றது பக்திய சொல்றார். பக்தின்னு சொல்றமே அதுக்கு தமிழ்ல வந்து பற்றுன்னு பெயர். பற்று அப்படின்றத வந்து 10 அப்படின்றார் சுவாமி. என்னன்னே தெரியாது, பக்தின்னா என்னன்னே தெரியாது எனக்கு. ஏதோ எங்க பெரியவா பெருமாளை சேவிச்சா, இவர் சேவிக்கிறார், அவர் சேவிக்கிறார், அந்த மாமா சேவிக்கிறார், இந்த மாமி சேவிக்கிறார், நானும் பெருமாளை கையை கூப்பினே சேவிச்சேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நிஜமான பக்தின்றது பெருமாள் இடத்துல இல்ல எனக்கு. அப்பேற்பட்ட எனக்கு கூட அந்த பக்தின்னா என்னன்னு தெரியப்படுத்தி எட்ட ஒண்ணாத இடம் தரும். நினைச்சு கூட பார்க்க முடியாத, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உசந்த இடத்தை தரக்கூடிய எங்கள் அம் மாதவனார் பிராட்டியோடு கூட சேர்ந்த பெருமாள் அங்கதான் சுவாமி தேசிகன் நிக்கிறார். ஒரு ஒரு இடத்துலயும் பெருமாளை சொல்றச்சியும் பிராட்டியை சேர்த்து தான் சொல்லுவார். நம்முடைய சம்பிரதாயத்தை சுவாமி பெருமாள் சொல்ல மாட்டார், முட்டையா ஸ்ரீமன் நாராயணன் தான். எட்ட ஒண்ணாத இடம் தரும் எங்கள் அம் மாதவனார். சாதாரணமா ஆத்த தொடர்ந்து பரதேசமா வந்த இந்த குழந்தை, அடுத்த வேலை ஆகாரத்து கூட வழி இல்லாத வந்த இந்த குழந்தைய அந்த தேசத்துக்கே அதிபதியா இருக்கக்கூடிய ராஜாவினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவளை விட இன்னும் பெரிய ராஜாவா பெருமாள் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான் அடுத்த ஜென்மத்தில. அப்படி இந்த குழந்தை திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான நாராயணபுரம் அப்படின்னு அந்த காலத்துல பெயர், இன்னைக்கு நாராயண வனம் அப்படின்னு பெயர். அங்க பெருமாள் கல்யாண வெங்கடேஸ்வரனா சேவை சாதிக்கிறார். ஆச்சரியமான கோவில் அது. பத்மாவதி தாயா கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் ஆச்சரியமா எழுந்துள்ளிருக்கா. அந்த ஊரை தலைநகராக கொண்டு அங்க அரண்மனையை ஏற்படுத்திட்டு இந்த தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடியவன் ராஜ்யமன்னு வந்தான். வந்தபோது ஒரு சமயம் யுத்தம் வந்தபோது பெருமாளிடத்திலே போய் பெருமாளை சேவித்து பிரார்த்தித்தான் பெருமாள், சுவாமி நான் யுத்தத்துக்கு போறேன், விசேஷமா எனக்கு ஏதாவது ஆயுதம் கொடுங்கோ, அந்த ஆயுதத்தை கொண்டு நான் எதிரிகளை ஜெயித்துட்டு என் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தித்த போது பெருமாள் தன்னுடைய வசந்த ஆயுதமான சங்கு சக்கரத்தையே கொடுத்துட்டான். அந்த பெருமாள் கொடுத்த சங்கு சக்கரத்தை கொண்டு யுத்தத்தில எதிரிகளை வென்று வெற்றி வாகை சூடினான் அந்த தொண்டமான் சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட பக்தன், பேர் சொல்லும்படியான பக்தன், பெருமாள் சங்கு சக்கரங்களையே கொடுத்த பக்தன். இப்படி அடுத்த ஜென்மத்துல வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்துட்டு வரச்ச அந்த தொண்டமான் சக்கரவர்த்தி ஒரு நாள் வேட்டையாடணும் அப்படின்னுட்டு திருமலை காட்டுல போய் வேட்டையாடலான்னு சொல்லி மலைக்கு வேட்டையாடுறதுக்கு வந்தான். அப்படி வந்தபோது ஒரு அழகான பஞ்சவர்ண கிளியை பார்த்தான். ஐந்து நிறங்களிலே தெரியக்கூடிய கிளி, பஞ்சவர்ண கிளியை பார்த்தான். அந்த கிளி சாதாரணமா மத்த கிளிகளை போல கீ கீன்னு சொல்லிட்டு கத்தாம ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாசன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்ததுதான். நாரதர் எப்படி நாராயண நாராயணன் சொல்லிட்டு இருக்காரு, அந்த மாதிரி அந்த கிளி வாயை திறந்தா ஸ்ரீனிவாசன் சொல்றது தவிர ஒண்ணுமே வராதான் அதுக்கு. அப்படி சொல்லிட்டு இவன் பக்கத்துல வந்து ரொம்ப கிட்டக்க வந்து ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டான். ஒரு க்ஷணம் இவன் பார்த்தான், அந்த கிளியினுடைய அழகளை அப்படியே மயங்கிட்டான். அது அப்படியே ஆண் பார்த்துட்டு இருக்கான். என்ன ஒரு கிளி ஸ்ரீனிவாசன் சொல்றதேன்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கிறச்சியே பாத்துட்டு இருக்கிறச்சியே அது அப்படியே ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு பறந்து போயிட்டு அந்த கிளி. அதை எப்படியாவது புடிச்சிடணும். அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய கிளி லோகத்துல வேற எங்கேயும் இல்ல, அபூர்வமான கிளி இது. இதை புடிச்சுட்டு போய் நம்ம அரண்மனையில வச்சுக்கணும்னு ஆசை வந்துடுத்து வேட்டையாடுறத விட்டுட்டு அந்த கிளியை துரத்துட்டு பின்னாடியே போனான். ஆனா இந்த கிளி வந்து கொஞ்ச தூரம் இவன் கண்ணுக்கு தெரியும் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு பறக்கும், அப்புறம் கொஞ்ச தூரத்துல மறைஞ்சு போயிடும், இவன் கண்ணுக்கு தெரியாது, அப்படி ஆட்டம் கொடுத்துட்டே இருந்தது. அப்படி இவன் அப்படி ஓடிண்டு வரச்ச இந்த வசூன்னு சொல்லக்கூடிய வேடன் இருக்கானே அவனுடைய புலம், புலம்னா நிலம், அவனுடைய நிலத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் தென தானியத்தை பயிர் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறானோ இல்லையோ அந்த அவனுடைய நிலத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்த தொண்டமான். வந்தபோது அந்த வசூன்னு சொல்லக்கூடிய வேடனை பார்த்து இந்த தொண்டமான் கேக்குறான், ஏ வேடா பஞ்சவர்ண கிளியை பார்த்தாயா, ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசான்னு சொல்லிட்டு ஒரு கிளி பறந்து வந்தது, அது பாத்தியா நீ, இங்கதான் வந்தது அது கடைசியில, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மறைஞ்சு போயிடுது, அதை நான் பிடிக்கணும், அது எனக்கு வேணும் அப்படின்னா. அப்ப இந்த வேடன் இவனுடைய தோற்றத்தை பார்த்து இவன் அரசகுமாரன் ராஜா அப்படின்னு தெரிஞ்சுண்டு, பிரபு நீங்க அந்த கிளியை தேடுறது வேஸ்ட், அது உங்க கை காப்பிடாது, அது ஸ்ரீனிவாசனுடைய கிளி, திருவேங்கடமுடையான் இருக்கிறானே அவனுடைய செல்ல பிராணி, அது அவன் வளர்க்கிற கிளி, அது அவனிடத்துல இருக்கக்கூடிய கிளி, அது ஸ்ரீதேவி பூமி தேவிகளாலே வளர்க்கப்படுகிறது. இந்த ஸ்ரீதேவி பிராட்டியும் பூமி தேவி பிராட்டியும் அந்த கிளியை வந்து தங்களுடைய குழந்தை போல வளர்த்துண்டு வரா. அது பெருமாளிடத்துல ரொம்ப பிரீத்தி, பெருமாளுக்கும் அதை ரொம்ப பிடிக்கும், அதை ஒருவராலும் பிடிக்க முடியாது. பகல் வேலையில இந்த திருமலை காடுகள்ல ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசான்னு சொல்லிட்டு அப்படி பறந்துட்டு பழங்களை கிழங்களை சாப்பிட்டு அப்படியே சுத்தி வரும். சூரியாஸ்தமனம் ஆயிடுத்துனா அந்திகாலம் வந்துடுத்துனா பெருமாள் கிட்ட போயிடும், பெருமாள் பிராட்டியோட இருந்துட்டு இருக்கும் ராத்திரியெல்லாம் அந்த கிளி. அதனால நீங்க பார்க்க முடியாது, உங்களால பிடிக்கவும் முடியாது. ஒருவேளை நீங்க அதை பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட நாளைக்கு அர்த்தால தான் பார்க்க முடியும், அது வரைக்கும் எங்க ஆத்துல தங்கிருங்கோ, நாளைக்கு போய் பாக்கலாம் அந்த கிளிய, பாத்துட்டு போயிடுங்க, ஆனா கிடைக்காதுன்னு சொல்லிட்டான் இவன் தெளிவா. நீங்க இங்கே இருங்கோ, சாயங்கால பொழுது ஆயிடுத்து, நான் தேனும் தேமாவும் வச்சிருக்கேன், பெருமாளுக்கு சாயங்கால நைவேத்தியத்தை பண்ணிட்டு வந்துடுறேன், பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் என் பையன் உங்களுக்கு துணையா உங்களோட பேசிட்டு இருப்பான், வீரன்னு பேர் இவனுக்கு, நீங்க இங்கே இருங்கோன்னு சொன்னான். அப்போ அந்த தொண்டமான் என்ன சொன்னான்னா, பெருமாளா ஸ்ரீனிவாசனா எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படி ஒரு பெருமாள் இங்க இருக்காரு அப்படின்னுட்டு, நானும் உன்னோட சேவிக்க வரேன் என்ன ஆயுஷம் போ அப்படின்னு அழிச்சுட்டு போனான். போன போது சுவாமி புஷ்கரணியை காட்டி இதுதான் வசந்த தீர்த்தம், இதுல தீர்த்தமாடினா எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும்னு வேடன் சொன்னான் இந்த தொண்டமானுக்கு. தொண்டமான் அதுல முதல் முறையா இறங்கி தீர்த்தமாடினான். போன ஜென்மத்துல எந்த சுவாமி புஷ்கரணியில தினம் ரெண்டு காலம் மூணு காலம் தீர்த்தமாடி இருந்தானோ அந்த புஷ்கரணியில அடுத்த ஜென்மத்துல தொண்டமான் சக்கரவர்த்தியா முதல் முறை இறங்கி தீர்த்தமாடினான். தீர்த்தமாடி இந்த வசுவோட கூட பெருமாள் சன்னதிக்கு போய் ஸ்ரீதேவி பூமி தேவிகளோட எல்லா ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரம புருஷனான ஸ்ரீனிவாசனை பார்த்து அத்தனை சந்தோஷப்பட்டான். இப்படி ஆச்சரியமான பெருமாள் இங்க இருக்காரு, இவரை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டான். இந்த வசூன்னு சொல்லக்கூடிய வேடன் தான் கொண்டாந்த தெனமாவையும் தேனையும் கலந்து வச்சிருக்கிற அந்த ஆகாரத்தையும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணினான். நைவேத்தியம் பண்ணி அதை பிரசாதமா இந்த தொண்டமான்ற ராஜா கொடுத்தா, ராஜா பக்தியா வாங்கி சாட்டான், இவனும் சாட்டான். அதுக்கப்புறம் ராஜாவானவன் என்ன பண்ணினா, அவனுடைய அரண்மனைக்கு போய் சேர்ந்துட்டான். பெருமாளை சேவிச்சா எடுத்து கிளி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போயிடுத்து, நம்ம ஆத்துக்கு போலாம் காரியத்தை பார்க்கலாம்னு கிளம்பி போயிட்டான். ஒரு சமயம் இவன் இப்படி போய் இந்த மாதிரி அந்த கிளியை பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்தானோ இல்லையோ, இப்ப ஏற்பட்ட ஆச்சரியமான தெய்வம் இங்க இருக்குது, இவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, இது எனக்கு காட்டி கொடுத்ததுனால ஒரு சாதாரண வேடனா இருந்தா கூட, என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நீ ரொம்ப குறவா இருந்தா கூட, இன்னிலிருந்து எனக்கு நீ உயிர் நண்பன், நம்ம ரெண்டு பேரும் வந்து இன்னிலிருந்து மித்திரர்கள், ஃப்ரெண்ட்ஸ் நாம ரெண்டு பேரும்னு சொல்லிட்டு அந்த ராஜா இவனை சேர்த்து கட்டிட்டு போனா, அதுல இருந்து இவன் ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றது. எப்போல்லாம் மலைக்கு வேட்டையாட வரானோ அப்பெல்லாம் இந்த வேடனை வந்து பாக்குறது, இவனுக்கு பழங்கள் அது இதுன்னு ஆசையா கொண்டாந்து கொடுக்கறது, பெருமாளை போய் சேவிக்கிறது, பிரசாதத்தை சாப்பிடுறதுன்னு இப்படியே அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துட்டு வருது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த வேடனுடைய நிலம் இருக்கு பாருங்க, அதுல ராத்திரியில திடீர்னு ஒரு வெள்ளை பன்னி, ஸ்வேத வராகம், வெள்ளை பன்றி தினம் ராத்திரியானா வர்றது, இவனுடைய தன தானியத்தெல்லாம் மேயறது, அப்புறம் மறைஞ்சு போயிடுறது, திரும்ப மறுநாள் ராத்திரி வர்றது, தினைய மேயறது, மறைஞ்சு போயிடுறது. இந்த மாதிரி இது போயிடுறத எங்க போறதுன்னு பின்னாடியே தெரிந்துட்டு போனான் இந்த வேடன். பார்த்தா இது வர்றது, தின தானியத்தை சாப்பிடுறது, போய் ஒரு புத்துக்குள்ள ஒளிஞ்சு மறைஞ்சு போயிடுறது. இதை பார்த்துட்டே வந்தான். இது ஒரு நாள் நடக்கிறதா பல நாள் நடக்கிறதான்னு பார்த்தா பல நாள் நடக்கிறது. இப்ப உடனே தன்னுடைய நண்பனும் சீனிவாசனுடைய பக்தனுமான அந்த ராஜாவனிடத்துல இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும் அப்படின்னுட்டு அடுத்த முறை ராஜா வரச்ச சொல்றான், இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு காட்சி நடக்கிறது, கொஞ்ச நாளா தான் நடக்கிறதுன்னு அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு. உடனே ராஜா புரிஞ்சுட்டான், இதுவும் பெருமாளாதான் இருப்பார், பெருமாளுடைய லீலையா தான் இருக்கும், அதனால நாம அந்த வராகத்தை சேவிச்சு ஆகணும், பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்கணும்னு ஆசை வந்து கொடுத்து வந்து நாளைக்கு அந்த பண்ணி வரைச்ச நானும் அந்த பண்ணி பின்னாடி நீயும் நானும் ரெண்டு பேரும் தேடிட்டு போலாம், போய் பெருமாளை சேவிச்சு விடலாம் அப்படின்னா சரின்னு ஏற்பாடா எடுத்து அன்னைக்கு ராத்திரி அன்னைக்கு பகல் வாத்திலே தங்கிவிட்டான். ராத்திரி வர வரைக்கும் இந்த வேடனுடைய ஆத்திலேயே தங்கிவிட்டான் இந்த ராஜா. பன்றியும் வந்தது, தினம் எல்லாம் மேஞ்சது, மேஞ்சு படியபடி அங்கிருந்து புறப்பட்டு போயிடுச்சு. இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா, போனா ஒரு புத்துல போய் மறைஞ்சுடுத்து. இந்த ராஜாவுக்கு அந்த பன்றியை சேவித்தே ஆக வேணும்னு ஆசை வந்துடுத்து. யார் அந்த பன்றி, என்ன பெருமாளுடைய சொரூபம், என்ன ஏது விசேஷம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடுத்து. உடனே என்ன பண்ணா, சாதாரண பண்ணி தானே, இதுக்கு எப்படி அப்படி மகிமை, பண்ணி எங்கேயானும் புத்துல போய் தங்குமா, என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு அந்த பண்ணியை வெளியில வர வைக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஜலத்தை குத்துறான், அதை பண்றான், இதை பண்றான், வெளியில வரல. அது உடனே கையில இருக்கிற கத்தியை கொண்டு அந்த புத்தை வெட்ட ஆரம்பிச்சான். புத்து மண் புத்து தானே, அந்த புத்து விழுந்துடுத்துனா பண்ணி வெளியில வந்துதானே ஆனோம், அது என்ன விசேஷம்னு பார்த்து விடலாம் அப்படின்னு வெட்டினான். அப்படி அவன் புத்து மேல அப்படி வாழை வச்ச உடனே மயக்கம் போட்டு மூர்ச்சையாய் விழுந்துட்டான். இப்ப அந்த வேடனுடைய குழந்தை வீரன் இருக்கான் பாருங்க, அவன் சொன்னான், இது சாதாரண பண்ணி இல்ல, எனக்கு இந்த மாதிரி சீனிவாசன் பெருமாள் தான் பண்ணியா வந்து சாட்டான் தோன்றது எனக்கு, அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணது தப்பு, இருங்கோ நான் பெருமாளை பணிவா பிரார்த்திக்கிறேன், பெருமாள் வருவார் இப்போ அப்படின்னு விட்டு விசேஷமா சீனிவாசனை வந்து ஸ்தோத்திரம் பண்றது இந்த குழந்தை, இந்த வேட குழந்தை. சுவாமி, இந்த ராஜா ஏதோ தப்பா பண்ணிட்டார், அதுக்காக மன்னிச்சிருங்க, உன்னை பாக்கணும், உன்னை சேவிக்கணும்ன்ற ஆசையில தான் பண்ணார், அதனால அவர் தண்டிச்சுடாது, எனக்கும் கூட உன்னை சேவிக்கணும் போல் இருக்கு, நீ சேவை சாதிக்கணும்னு இந்த குழந்தை ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை பிரார்த்திச்சது அந்த புத்துக்குழியில இருந்து. அப்போ இந்த வசுன்ற வேடன் பேர்ல பெருமாள் ஆவேசிக்கிறார், அதாவது அவன் பேர்ல பெருமாள் வந்து அவன் மூலமா பேச ஆரம்பிக்கிறார். ராஜா, ஏ குழந்தைய, நான் தான் வராக பெருமாள், நீங்க பக்தியோட சேவித்து தேனும் தனமாவும் அம்ச பண்ணிட்டு இருக்கிற சீனிவாசனுக்கு முன்னாலேயே இந்த மலையில இருந்துட்டு இருக்கிறவன், நான் நித்தியம் இந்த மலையில தான் வசிக்கிறேன், ஆனா நான் இங்க வசிக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாதோ இல்லையோ, நீங்க இந்த மலையில இருக்கக்கூடிய தெய்வம் மலைக்கு அதிபதி சீனிவாசன் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த சீனிவாசனுக்கு முன்னாலேயே இந்த மலைக்கு வந்து அவனுக்கே தங்கறதுக்கு இடம் கொடுத்த அனுமதி எல்லாம் கொடுத்த நான் தான் வராக பெருமாள். நான் இந்த புத்துல இருக்கேன். அவனுக்கு அம்சம் பண்றது போலவும் நீங்க எனக்கும் அம்சம் பண்ணணும், அவனை சேவிக்கிறது போல நீங்க என்னையும் சேவிக்கணும்ன்ற ஆசையில நல்ல பக்தா நல்ல மனம் படைத்த பக்தி உள்ள கள்ளங்கபடம் இல்லாத உங்களுடைய பிரசாதத்தை சாப்பிடணும்ன்ற ஆசையில தான் நான் வந்து இந்த மாதிரி வந்தேன். அதனால தொண்டமான்ற ராஜாவினுடைய உதவியை கொண்டு இந்த ராஜாவினுடைய உதவியை கொண்டு எனக்கும் விக்கிரகம் எல்லாம் ஏற்படுத்தி பிரதிஷ்ட பண்ணி வைகானச அர்ச்சகால கொண்டு ஆராதனை எல்லாம் பண்ணி கோவில் எல்லாம் கட்டி விமானம் பிராகாரம் கோபுரம் எல்லாம் கட்டணும், விசேஷமா எனக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னு வராக பெருமாள் நியமிக்கிறார். இந்த புத்து எங்க இருக்கு அப்படின்னா ரெண்டு புத்து. ஒரு புத்து சுவாமி புஷ்கரணி கரையிலே, சுவாமி புஷ்கரணிக்கு தென்கரையிலே தெற்கு பக்கமா இருக்கக்கூடிய புத்து அங்க திருவேங்கடம் உடையான்றிருக்கான் அந்த புத்துல. இன்னொரு புத்து சுவாமி புஷ்கரணிக்கு வடக்கு கரையில இருக்கக்கூடிய புத்து, அதுல பெருமாள் பூவராகனா இருக்கான். ஏன் இவா புத்துக்குள்ள போனா அப்படின்னா ரொம்ப நாள் ஆராதனம் பண்ணாம இருந்ததுனால மறைஞ்சு போயிடுத்து, புத்து மூடிடுத்து, மேல மண்ணு மூடி புத்து போல ஆயிடுத்துன்னு சொல்லுவா. ஆனா அது உண்மை இல்லை. இந்த பெருமாள் தான் தன்னிடத்துல ஆசையா தன்னிடத்துல பக்தியா ரொம்ப வருஷம் தங்கி தன்னை சேவிக்கணும்ன்ற ஆசை உண்டாச்சு பக்தர்கள் இடத்துல இவனுக்கு. அதனால இந்த விமானம் தெரியறது மறையறது, பெருமாள் தெரியறது மறையறது, அந்த மாதிரி இந்த புத்துல மறையறது அப்புறம் தெரியறது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தான் பெருமாள். அப்படி புத்துல இருந்து சேவை சாதிக்கிறேன், எனக்கு விக்கிரகத்தை கொண்டு கோயில பிரதிஷ்ட பண்ணுங்கோ, இனிமேல் நான் புத்துல மறைஞ்சிருக்காம எல்லோர் கண்களுக்கும் தேடும் கிடைக்கும்படியா, எல்லோர் கண்களுக்கும் சேவையாகும்படியா தேடி அலைய வேண்டாதபடிக்கு எனக்கு கோவில் கட்டுங்கோன்னு நியமிக்கிறான். அப்படி கோவில் நிர்மாணம் பண்ணிட்டு வைகானச சாஸ்திர ரீதியிலே என்ன பிரதிஷ்ட பண்ணி வைகானச அர்ச்சகர்களை கொண்டு என்ன ஆராதிச்சுட்டு வரணும்னு ஸ்ரீனிவாசன் சொன்ன அதே வாக்கியத்தை இந்த வராக பெருமாளும் சொல்றான். இப்போ சொன்ன உடனே இவன் என்ன பண்ணினா, கபிலை அப்படின்னு ஒரு பசு, கபிலை பசுன்னு பெயர். அந்த கபிலை பசுவினுடைய பாலை உடாம அப்படி தாரையா கொட்டிண்டே இருக்கணும். இவ்வளவுதான் அவ்வளவுதான், ஒரு குடம் ரெண்டு குடம் நாலு குடம் பத்து குடம் இல்ல, கணக்கே இல்லாம கொட்டிண்டே இருக்கணும். அந்த பால் கொட்ட கொட்ட புத்து கரைஞ்சுட்டே வரும், நிறுத்தாம கொட்டணும், அது முக்கியம். அப்ப என்னுடைய உருவம் உனக்கு வெளிப்படும் அப்படின்னு அந்த வராக பெருமாள் அந்த வேடன் மூலமா சொன்னார். இவனும் ராஜான்றபடினால ரொம்ப கிடைக்கிறத கஷ்டமான கபிலை ஜாதி பசுவினுடைய பாலை குடங்குடமா நிறைய அடிக்கிட்டான் ஒரு நாள். அதுவும் எல்லாம் ஸ்வர்ண குடங்கள், புதுசா தங்கத்துல குடம் பண்ணி அதுல நன்ன கபில ஜாத்தியினுடைய பசு, கப்பல ஜாதி பசுவினுடைய பால், கரந்த சூட்டோடு இளம் சூட்டோடு இருக்கக்கூடிய அந்த பாலை கொண்டு பெருமாளுக்கு பிடித்த அந்த பாலை கொண்டு அந்த புத்த கரைக்கிறான். அப்படி கரைச்சுட்டே வரச்ச திடீர்னு என்னமோ அவனுக்கு தெரியாம அகஸ்மாத்தா அந்த பால் கொட்டின் இருக்கிற தாரை நின்று போயிடுது. பை மிஸ்டேக் ஏதோ கேர்லெஸ்ஸா அவன் தன்னையும் மறந்து பால் கொட்டுறதை நிறுத்திட்டான். அப்ப எது வரைக்கும் பெருமாளுடைய திருமேனி வெளியில தெரிஞ்சது, அந்த பன்றியினுடைய திருமேனி வெளியில தெரிஞ்சதுன்னா அந்த பன்றியினுடைய முழங்கால் வரைக்கும் தெரிஞ்சது, முழங்காலுக்கு கீழே ஒன்னும் தெரியல. அதோட அந்த பால் தாரம் நின்று போயிடுத்து. அதுக்கு மேல திரும்ப வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே, பெருமாள் நிக்காம பால் கொட்டணும்னு சொன்னாரே, நின்று போயிடுத்தேன்னு பெருமாள் இடத்துல மன்னிப்பு கேட்டு திரும்ப கொட்டுறேன்னு, இன்னும் பால் நிறைய இருக்கு, கொட்டுறான் என்னென்னமோ பண்றான், ஆனா அந்த பால் உழவே இல்ல பெருமாள் பேர்ல, என்னென்னமோ பண்றான். திரும்ப இந்த பாலை ஏத்துண்டு இந்த புத்து மொத்தம் கரைஞ்சு எனக்கு நீ சேவை சாதிச்சு ஆகணும், அப்படி இல்லைனா நான் செத்து போயிடுவேன், சாகும் வரை உண்ணாவிரதம்னுட்டு பிராயோபவேசம் பண்ணிக்கிறேன்ட்டு பெருமாள் இடத்துல உட்காந்துட்டான். ஸ்ட்ரைக் பண்றான் உட்காந்து, நீ வந்தே ஆனும் கரைஞ்சே ஆனும் அப்படின்னு. அப்ப அசரீரி கேக்குறது, அசரீரி என்ன சொல்றதுன்னா, பெருமாளுடைய திருவுள்ளம் அவ்வளவுதான் உனக்கு, பெருமாள் அவ்வளவுதான் சேவை சாதிக்கணும்னு திருவுள்ளம், முழங்கால் அளவுதான் பெருமாள் உனக்கு சேவை சாதிக்கணும்னு நினைச்சார், அதனால அவ்வளவுதான் சேவை சாதித்தார், அதுக்கு மேல நீ முயற்சி பண்றது வீண், இதுக்கு மேல உனக்கு சேவை கிடைக்காது, அதனால பேசாம நீ பெருமாளை பிரார்த்தி என்ன பண்ணணும்னு பெருமாள் உனக்கு வழி சொல்லுவார் அப்படின்னார். அப்ப இவனும் வந்து சரி, அசரீரி சொன்னபடி பெருமாளை விழுந்து சேவித்து நான் செத்து போறேன்னு சொன்னதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி பண்ண மாட்டேன், உனக்கு அதுதான் திருவுள்ளம்னா எனக்கும் சரி, நான் அதை ஏத்துக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நியமிக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த வேடன் மூலமான ஆவிர் பவித்து சொன்னனே, இப்போ அந்த மாதிரி எனக்கு விசேஷமா விக்கிரக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி கோவில் எல்லாம் கட்டி வைகானசகால கொண்டு எனக்கு ஆராதனை பண்ணிட்டு வரணும் நித்தியம் அப்படின்னு பெருமாள் நியமித்தார். நியமித்த போது அந்த புத்த கரைச்சாரோ இல்லையோ, அதுல இருந்து அந்த பன்றி வெளியில வந்து இவனுக்கு முழுசா சேவை சாதிச்சுட்டு மறைஞ்சு போயிடுத்து. இதுக்கப்புறமா அந்த புத்த இன்னொன்னு என்ன கரைச்சியானா, அது உள்ள பெரிய கல்லு ஒண்ணு இருக்கும், ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த பாறையில என்னுடைய விக்கிரகத்தை நீ வடிக்கணும். எப்பேற்பட்ட விக்கிரகம் அப்படின்னா, பூமி பிராட்டியை ராட்சசன் பாயா சுருட்டி பாதாளத்துல கொண்டு மறைத்து வைத்த போது அவளை காப்பாத்தணும்ன்றதுக்காக தானே நான் அவதாரம் பண்ணினேன் ஸ்வேத வராகமா. அப்படி அவதாரம் பண்ணி அந்த பூமி பிராட்டி என்னுடைய மடியிலே தாங்கிக் கொண்டேன் அல்லவா, அவளை காப்பாத்தினேன் அல்லவா, அதனாலதான காம் விந்ததி பூமியை மீட்டவன் என்கிற பெயரிலே கோவிந்தன் எனக்கு பெயர். அந்த திருக்கோலத்தோடைய கூட என்ன நீ பிரதிஷ்ட பண்ணணும், அந்த மாதிரி விக்கிரகம் பண்ணி என்ன ஆராதனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் நியமிச்சார். நியமிச்ச போது இவனும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தான். அதுல இருக்கக்கூடிய அந்த கல்லை வெளியில் எடுத்து நல்ல கை தேர்ந்த சிற்பிகளை கொண்டு பெருமாள் சொன்னபடிக்கு பிராட்டிய மடியில வச்சுட்டு இருக்கிற மாதிரி பூவராக ரூபத்தை அதுல செதுக்க சொல்லி நியமித்தான் இந்த ராஜா. பெருமாள் சொன்ன பெருமாள் ஆசைப்பட்டபடி ராஜா சொன்னா அதே மாதிரி நடந்தது. நடந்து அதுக்கப்புறமா ஆராதனம் பண்ண ஆரம்பித்தா, வைக்கான சர்ச்சகா பிரதிஷ்ட பண்ணி ஆராதனம் பண்ண ஆரம்பித்தா. இவ ஆசிரியமா கோவில் விமானம் பிரகாரம் எல்லாம் கட்டினோம். ஆஜானுச ஆவிர் பவதி புருஷே சுக்கராத்மனி, முழங்கால் வரையில் சுக்கரம்னு சொல்லக்கூடிய பன்றியாக பரம புருஷன் ஆவிர் பவித்தான் தோன்றினான். விச்சின்னாட்சீர தாராபூத்து தாராலாத்து பிரமாதத்தகா, அவிச்சின்னமா நிக்காம இடைவிடாமல் பால் மழை பொழிய வேண்டும்னு பெருமாள் சொன்னார். ஆனால் விச்சின்னமா எடுத்து தடைப்பட்டு அதனால கரைஞ்சுண்டே வர சமயத்துல பால் தாரை அந்த வருஷம் பால் மழை நின்ன உடனே முட்டி வரைக்கும் தான் பெருமாள் திருமேனி சேவை ஆச்சு. அதுக்கு மேல சேவையால தாவான் பிரத்யக்ஷதோன்னே பஷாத் அநேக விதையா ராஜா விதிருஷ்டுமக்ஷமஹ பிரத்யநாத பிரதீகாரோ திஷ்டத்தோஷ்ணேம் சதுஷ்ணுதி. இந்த ராஜாவானவன் பல விதங்களிலே முயற்சி பண்ணி பார்த்து கெஞ்சி கூத்தாடி தற்கொலை பண்ணிப்பேன் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன்னு சொல்லி கூட பெருமாள் அதுக்கு மேல சம்பதிக்கல. வராக ரூப விபவஹா புராண புருஷோத்தமஹா உவாசவசனம் ஸ்ரீமான் கருணா பரிணாம பூஹு ராஜன்னலமலம் வியர்த்த பிரயத்னேனாதி பூயசா ஏதாவாம் ஸ்வதுஷ்யோகம் ததனோ நராதிப ஏதத்ரூபம் பிரதிஷ்டாப்ய சுத்தயா சிலையா நிருப தஸ்மை தேஹி அகிலான் போகான் பூர்ணோசு புஷ்கலான் அப்ராக்ருதாங்கோ விரஜாஹ சாத்விகோ அயமிதி ஸ்மரன் வைகானசைர் மகர்ஷிபிஹி அர்ச்சாபயனராதிப பஷ்சான் மாமாத்முயா கச்ச சாதுஷாதி வசுந்தராம். வராக வடிவத்திலே என்னுடைய விக்கிரகத்தை பூமி பிராட்டிய மடியில எழுந்திருக்கிற மாதிரி ஆச்சரியமான சுத்தமான விக்கிரகத்தை சிலையை நிர்மாணம் பண்ண வேண்டும். அதிலே வைகானச மகரிஷிகளை கொண்டு என்னை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அந்த விக்கிரகத்தினிடத்திலே நான் பிரதிஷ்டை ஆனாவிட்டு அதுல நான் பூர்ணமா எழுந்தருளியிருப்பேன். என்னிடத்திலே அகிலான் போகான் பூர்ணோ சுபுஷ்கலான் எல்லா விதமான போகங்களையும் நிறைவாக அளவே இல்லாமல் நிறைய போகங்களை பிரார்த்திக்கலாம். அப்படி யார் பிரார்த்தித்தாலும் அப்ருதாங்கோ விரஜாக ரஜஸே இல்லாமல் சுத்த சத்துவமயமான சீவை குண்டத்திலே இருப்பது போன்ற அந்த விக்கிரகத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நான் என்னுடைய பக்தர்களுக்கு நல்ல விதத்திலே சாத்விகமா அவ கேட்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைப்பேன். என்னுடைய மடியிலே நான் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய வசுந்தரான்னு சொல்லக்கூடிய பிராட்டி எவ்வளவு பொறுமையே வடிவானவளோ அவ்வளவு பொறுமையோடு கூட நான் இருந்து அவளுடைய தப்பையெல்லாம் கூட மன்னித்து அவளுக்கு தேவையான கோரிக்கைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன்னு பெருமாள் வாக்கு கொடுத்தான். அந்த வேடனுடைய பெயர்ல ஆவேசித்து இது நடக்கிறது. பெருமாள் மறைஞ்சு போயிடுறான், பெருமாள் வாக்கு போயிடுறது. அதுக்கப்புறமா இந்த வேடன் கண் முழித்து என்ன நடந்தது எனக்கு மயக்கம் போட்டு வந்துட்டம் போல் இருக்குது அப்படின்னா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அதுக்கப்புறம் இந்த பால் எல்லாம் கொட்டி கரைச்சி பெருமா அந்த கல் வர்றது கல்லுல இருந்து விக்கிரகம் பண்ணான். அவர் தான் இப்ப சேவை சாதிக்கக்கூடிய பூவராகன். ஆக இந்த பூவராகன் சொல்லக்கூடிய ஸ்வேதவராகன் சொல்லக்கூடிய வேங்கடவராகன் ஆதிவராகன் இவரும் அந்த திருவேங்கடமுடையானும் வேற கிடையாது ஒண்ணுதான்றது விஷயம். அடியன் இந்த போஸ்ட போடுறதுக்கும் போது இதே வாட்ஸ்அப் குரூப்ல திருமலையில இருக்கக்கூடிய வராக பெருமாளுடைய போட்டோ போட்டிருக்கேன், அதை சேவிங்கோ. அந்த வராக பெருமாளை சேவிச்சிங்களானா தெரியும். பெருமாளுடைய வாக்கு என்னன்னா இந்த புத்துக்கு கீழே ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுல என்னுடைய விக்கிரகத்தை பூவராகனா நிர்மாணம் பண்ணணும் அப்படின்றதுதான் பெருமாளுடைய நியமனம். அந்த கல்லை நீங்க வந்து ஆராதிக்கணும். அந்த கல் எப்பேற்பட்டதுன்னா விரஜா ரஜஸ் இல்லாத சுத்தமான கல்லு, அதுல விக்கிரகம் பண்ணணும், அதை ஆராதிக்கணும். அது எல்லா சக்திகளையும் உடையதுன்னு சொன்னதுனால அது சாலகிராமம் போல வசந்த திருமேனியா வசந்த வஸ்துவா கருதப்பட வேண்டியது. அதனால அதுல பெருமாள் சிலையை செதுக்குறேன்னுட்டு வேஸ்டேஜ் எல்லாம் தூக்கி போட்டக்கூடாது, வேஸ்ட் பீசஸ் எல்லாம் தூக்கி போட்டக்கூடாது. அந்த கல்லுல பெருமாளை வந்து ஒரு 2D இமேஜ் போல செதுக்கணும், அவ்வளவுதான். அதனால அந்த போட்டோல சேவிச்சிங்களானா, இன்னைக்கும் திருமலையில பெருமாளை சேவிச்சிங்களானா, மத்த ஊர்ல இருக்கக்கூடிய மத்த பெருமாளை போல, திருவேங்கடமுடியான போல பெருமாள் அப்படியே மனுஷா நிக்கிற மாதிரி இருக்க மாட்டார். நன்னா தெரியும், ஒரு கல் வந்து ஒரு இரெகுலர் ஷேப்ல இருக்கும், அப்படியே வேவி வேவியா இருக்கும், அப்படியே வேவ்ஸ் மாதிரி அப்படியே அலையா இருக்கும் அந்த கல்லு. அதுக்கு நடுவுல பெருமாளை செதுக்கிருப்பான்றது நம்ம கண்ணுக்கு நன்னா இன்னைக்கும் தெரியும். இந்த சேவையை விசேஷமா சேவிக்கணும்னா, குறிப்பா ராத்திரி ஒரு 8:30 9 சேவித்தோமானா, பெருமாள் திருமேனியில் இருக்கிற எல்லா புஷ்பங்களையும் களைஞ்சிடுவா, அப்ப நன்னா தெரியும். இப்படி அந்த வேடனுக்கும் அந்த ராஜாவுக்கும் புற்றிலிருந்து முழங்கால் வரைக்கும் சேவை சாதித்த, அதன் பிறகு அவர்களாலே அதன் கீழே இருக்கக்கூடிய கல்லு கொண்டு விக்கிரகத்தை நிர்மாணம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணப்பட்ட வராக ரூபியான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றதா இந்த நாமாவளியனுடைய அனுபவம். ஜானுதக்ன சமுத்பூத போத்ரினே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே, க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே, வந்தாயன் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.